వెంకటాద్రిసమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో భూతో న భవిష్యతి పాల్గునే మాసి పూర్ణాయాంబుత్తరక్షేందువాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మా పద్మ సరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన వేంకడంగల్ మిమ్మేల్ వినైముట్రవం తాంగల్ తంగట్ కణల్లన వేసైవార్ వేంకడత్తురైవార్ కణమా ఎన్నాం కడమై అదుసుమందార్ గట్కే సెండ్రాల్ కుడయాం ఇరుందాల్ సింగాసనమాం నింద్రాల్ మరబడియాం నీల్ కడలుళ్ళెండ్రుం పునయాం మణివిళక్కాం పూంపట్టాం పుల్గుమ్మయాం తిరుమార్క్ అరవే వేంగడత్తురై ఆర్క్ నమః. వేంగడత్తురైవార்க் நமஹ என்கிற இந்த உபன்யாசத் தொடரிலே இப்போது கடைசி உபன்யாசத்திலே இருக்கிறோம். கடைசி நாமாவளி இந்த 108வது நாமாவளியோட இந்த உபன்யாசத் தொடர் நிறைவடைகிறது. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே தற்போது பூர்த்தியாக 108வது நாமாவளியினுடைய அனுபவம். ஸ்ரீனிவாசாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்ரீனிவாசகா என்பது. இந்த எம்பெருமானுக்கு கோவிந்தன், மலையப்பன், திருவேங்கடமுடையான், வேங்கடவன், அப்பன் அப்படின்னு பல திருநாமங்கள் இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரக்கூடிய திருநாமம் ஸ்ரீனிவாசன் என்பதுதான். அதற்கு காரணம், நமக்கு பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் தான் முக்கியம், ரெண்டு பேரும் தான் சமானம், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு தெய்வம். தம்பதி தெய்வதம் நகான்னு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தார். பெருமாள் மட்டுமே நமக்கு தெய்வம்ன்றது கிடையாது நம்முடைய தேசிக சம்பிரதாயம். பிராட்டியும் பெருமாளும் ஆகிற இரட்டை தான் தெய்வம். பெருமாள் ஈஸ்வரன், பிராட்டி ஈஸ்வரி. பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான அத்தனை சக்திகளும் சரிசமானமா பிராட்டிக்கும் உண்டு. ஆகையினாலே பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரையும் தான் நாம சேவிக்கணும், ரெண்டு பேரையும் தான் சரணாகதி பண்ணணும்னு நமக்கு சொல்ற போது பெருமாளை தனியாவும் பிராட்டியை தனியாவும் ரெண்டு பேரால ரெண்டு முறை சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லாமல் பெருமாளையும் பிராட்டியையும் சேர்த்து சொல்லக்கூடிய விசேஷமான திருநாமங்கள் சிலது உண்டு. மாதவன், ஸ்ரீனிவாசன், இதெல்லாம். இப்ப ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொன்னா பிராட்டிய சொல்லலையே அப்படின்ற கவலையே வேண்டாம். ஸ்ரீனிவாசா அப்படின்னுட்டு பிராட்டியினிடத்திலே வசிப்பவன், ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிக்கு வாசஸ்தானமாக வசிப்பிடமாக திகழ்பவன் ஆறுது. ஆகையினாலே பெருமாளிடத்திலே பிராட்டி வசிக்கிறாள்னு தான் ஆறுது. அதனாலே தாயாருடைய திருநாமத்தை தனித்து சொல்லி பெருமாளுடைய திருநாமத்தை தனித்து சொல்லி ரெண்டு முறை சொன்னாதான் ரெண்டு பேரையும் சொன்னதாருதுன்ற படிக்கு இல்லாம ஒரு பேரை சொன்னாலே ரெண்டு பேரையும் சேர்த்து சொன்னதா ஆகக்கூடிய விசேஷமான திருநாமம். ஒன்றுடையால் திருவகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிர்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். பிராட்டியும் பெருமாளும் சேர்த்து தங்களுடைய ஏக சங்கல்பம்னு சொல்லக்கூடிய ஒரே நினைவாலே கருத்து ஒற்றுமையோடு தான் நம்மளை எல்லாம் சிருஷ்டி பண்ணினான். அவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம எல்லாம் காப்பாத்துறா. அவா ரெண்டு பேரையும் சேர்த்துதான் நாம சரணாகதி பண்றோம். அவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு மோட்சம் கொடுக்கறா. அவா ரெண்டு பேருடைய சேர்த்தியிலே அவா ரெண்டு பேருக்கும் சமானமாதான் நாம சிவை குண்டத்திலே கைங்கரியம் பண்ண போறோம் மோட்சத்துல. ஆகையினாலே பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமே நமக்கு தெய்வங்கள் தான் அப்படின்னா அவா ரெண்டு பேரையும் எப்போதும் பிரிக்காமல் சேர்த்தே சொல்லணுமோ இல்லையோ? பேர்ல கூட ரெண்டு பேரையும் பிரிச்சு பிரிச்சு சொல்ல வேண்டாம், ஒன்னா சேர்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான திருநாமம் தான் ஸ்ரீனிவாசகா என்கிற இந்த உத்தமமான திருநாமம். திருப்பதி, திருமலை, திருவேங்கடம்னு எத்தனை சொன்னாலும் ஸ்ரீனிவாசன் அனுகிரகம், ஸ்ரீனிவாசனை பிரார்த்திச்சுட்டேன், ஸ்ரீனிவாசனை சேவிக்கணும், ஸ்ரீனிவாசன் இப்படி சேவ சாதித்தான், அப்படி அனுகிரகம் பண்ணினான்னு தான் நாம சொல்றோம். மூச்சுக்கு 32 முறை ஸ்ரீனிவாசன் வந்துடுறது வாயில. அப்படி பிராட்டியோடு சேர்ந்த இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய பரதெய்வம் தான் நமக்கெல்லாம் கதி, அதனிடத்திலேதான் நாம் எல்லாம் போய் சேர போறோம் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய திருநாமாவானபடியினாலே இதற்கு ரொம்ப ஏற்றம். இப்போ இந்த நாமாவை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இவன் திருவேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான் என்பதை அப்படியே சுஸ்கிருதப்படுத்தினா வெங்கடேஷன் ஸ்ரீவேங்கடேஷன் ஆறுது. ஸ்ரீவேங்கடேஷன் விஷயமாக அர்ச்சனை பண்ணக்கூடிய நாமாவளி ஆனபடினாலே முதல் நாமாவளியே ஸ்ரீவேங்கடேஷாய ஸ்ரீவேங்கடேஷாய நமகான்னு தான் சொன்னார். அந்த பெருமாளுடைய அஷ்டோத்திரம், அதனால முதல்ல அந்த பெருமாள் பெயர் வந்துடுத்து. முடிக்கிறச்சியும் அவருடைய பெயரை சொல்லி முடிக்கணுமோ இல்லையோ, முடிக்கிறச்ச வேற பெயர் எதுவும் சொல்லாம ஸ்ரீனிவாசாயன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்ரீனிவாசன் தான் அந்த வெங்கடேசன், அதாவது ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய அலர்மேல் மங்கையுடன் கூடிய பெருமாள் தான் திருவேங்கடமலைக்கு அதிபதி. ஆகையினால வெங்கடேசன் என்றாலும் ஸ்ரீனிவாசன் என்றாலும் அவனையே குறிக்கும் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அஷ்டோத்திரத்தை பூர்த்தி பண்றார் இப்ப சுவாமி. சரி, சங்கதி முன்னாடி நாமாவுக்கும் இதற்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாலே கோவிந்தாய ஸ்ரீவேங்கடேசாய நமகான்னு பெருமாளுடைய விபவாவதார பெயரான கோவிந்தன் என்பதை சொன்னார். வராகாவதாரத்திலே பூமியை மீட்ட காரணத்தினாலே பெருமாளுக்கு கோவிந்தன் பெயர், கிருஷ்ணாவதாரத்திலே பசுக்களை காத்தபடியினாலே கோவிந்தன் பெயர்னு ரெண்டு அர்த்தத்தையும் அனுபவித்தோம். அந்த வராக பெருமாள் உரைகிற மலை, அந்த கண்ணனான திருவேங்கடமுடையான் உரைகிளமலை, அதனால அங்க இருக்கக்கூடிய ரம்பெருமான்களை கோவிந்தன் சொல்லி அனுபவிக்கிறாருன்னு பார்த்தோம். அது விபவாவதாரத்திலே பெருமாள் சம்பாதித்த பெயர் கோவிந்தன் சொல்லக்கூடியது. இப்போ அந்த விபவாவதாரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதான அர்ச்சாவதாரத்திலே அந்த எம்பெருமானுக்கு விசேஷமான பெயர் எதுவோ அதை நினைக்கிறார். இங்கே இவன் கோன்னு சொல்ல காம்னு சொல்லக்கூடிய பூமியை மீட்டிருக்கலன்னா காம் விந்தத்தை கோவிந்தகான்னு வராக பெருமாளுக்கு கோவிந்தன் பெயர் வந்திருக்காது. கோன்னு சொல்லக்கூடிய பசுக்களை கிருஷ்ணன் ரக்ஷணம் பண்ணலன்னா அவனுக்கும் கோவிந்தான்ற பெயர் வந்திருக்க போறது இல்ல. அவ ரெண்டு பேருக்கும் கோவிந்தான்னு சொல்லக்கூடிய பெயர் ஏற்பட்டதற்கு காரணம் அவ பண்ணின அவதாரம், அந்த அவதாரத்திலே அவ பண்ணின லீலை காரியம், அவ பண்ணின காரியத்தை வச்சு அவளுக்கு அந்த பெயர் வந்தது. அது விபவாவதாரத்திலே ரெண்டு எம்பெருமான்களும் சம்பாதித்த திருநாமங்கள். இப்போ அர்ச்சாவதாரத்திலே விசேஷமா இந்த எம்பெருமான் சம்பாதித்த திருநாமத்தை இங்கே கொண்டாடுகிறார். பிராட்டிக்கு வசிப்பிடமாக ஒரே திருமேனியிலேயே பிராட்டியோடு கூட வசிப்பவன் வேற எங்கேயாவது உண்டோ? பெருமாளுடைய திருமேனியிலே திருமார்பிலே திருமார்பு நாச்சியார்னு தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ கற்கள் இழைத்தோ பதக்கம் சமர்ப்பிக்கிறோம், பிராட்டி இருக்கிறாள். எப்போதும் பெருமாளுடைய வலது திருமார்பிலே பிராட்டி உரைகிறாள், அதாவது கண்ணுக்கு தெரியாமல் உள்ள பெருமாளோட கலந்து உரைகிறாள்னு சொல்றோம். ஆனா விக்கிரகமா பெருமாளை வழிபடுறச்ச பிராட்டியும் விக்கிரகமாவே திருமார்பில் இருக்கணுமோ இல்லையோ, அந்த மாதிரியே இயல்பிலேயே பெருமாளுடைய திருமார்பிலே பிராட்டி இருப்பது எங்க என்ன? இங்கதான். அதனாலதான் 36 திவதேசங்களை பாடிய நம்மாழ்வாரும் கூட எங்கேயுமே வந்து பெருமாளுடைய மார்பை விட்டு பிரியாமல் பிராட்டி இருக்கிறாள் என்று பாடவில்லை, இங்கு மட்டும் பாடினர். அப்படி க்ஷணம் கூட பிராட்டி பிரியாத மார்பை உடையவன் இந்த ஸ்ரீனிவாசன். ஆகையினாலே இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய பெயரானது பெருமாள் திருவேங்கடமலையிலே வெங்கடேசனாக நின்ற அர்ச்சாவதாரத்திலே சம்பாதித்த பெயர் அது. எப்போது கோவித்துக் கொண்டு வந்த பிராட்டியானவள் திருச்சானூரிலே பத்மசரசிலிருந்து தோன்றி பெருமாள் கழுத்திலே கல்ஹார மாலையை அணிவித்து கரம் பற்றி திருமணம் செய்து கொண்டு திருவேங்கடமலைக்கு வந்து அவனுடைய மார்பிலே அமர்ந்து நித்தியவாசம் பண்ண ஆரம்பித்தாலோ, அன்னைக்கு பிராட்டி இவனுடைய மார்பிலே ஏறி அமர்ந்து விக்கிரகமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே விக்கிரகமா ஒரே ரூபமா சேவை சாதித்த நாளிலிருந்து இவன் சம்பாதித்த பெயர் ஸ்ரீனிவாசன் என்பது. ஆகையினாலே இந்த மலையில இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய விசேஷமான பெயர், அவன் இந்த மலைக்கு வந்து என்ன சம்பாதித்தான் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் பெயரை சம்பாதித்தான். அதனாலே இங்க நினைக்கப்படுகிறது. ஒரு க்ஷணம் கூட விடாமல் மகாலட்சுமி ஸ்ரீன்னு சொல்லக்கூடியவள் எந்த பெருமாளிடத்திலே எப்போதும் வசிக்கிறாளோ அந்த பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் பெயர், அது இவன் தான். ஆகையினாலே ஸ்ரீ நிவாசன் பிராட்டிக்கு நிவாசமாக இருப்பவன். நிவாசம் அப்படின்னா வீடு, இல்லம், வசிப்பிடம்னு அர்த்தம். ஸ்ரீ வசிக்கும் இடமாக இருப்பவன் அப்படின்னு இவனுடைய பெயரிலேயே அந்த பெயர் காரணமே சொல்லிவிடுறது. ஆகையினாலே ஸ்ரீனிவாசன் அப்படின்னா திருவேங்கடம் மலை மேலிருக்கிய பெருமாளைத்தான் குறிக்கும் அப்படின்னு பெரியவாருடைய திருவுள்ளம். திருவேங்கடமுடையானுக்கு எத்தனையோ பெயர் இருந்தாலும் கூட இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய பெயருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எதனால அப்படின்னா, நமக்கு உபாயம் உபேயம் ரெண்டு பேருமே திவ்ய தம்பதிகள்னு சொல்லக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் தான். உபாயம் அப்படின்னா மோட்சம் போவதற்கான வழி அவாதான், அவால்தான் பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போறோம், அதனால மோட்சம் போகக்கூடிய வழி உபாயம் அவாதான். உபேயம் அப்படின்னா இந்த உபாயத்தினாலே அடையப்படக்கூடிய பலன். சுவாமி பக்தியோ பிரபத்தியோ பண்ணியா எடுத்து மோட்சத்துக்கு போறோம், அங்க என்ன பலன் கிடைக்கும் சுவாமி? அவாவா மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கா, ஆனா நிறைய கட்டுப்பாடுகளோட சிரத்தையா பக்தி பண்ணவனுக்கும் பிரபத்தி பண்ணவனுக்கும் என்ன பலன்? அப்படின்னா எந்த பெருமாள் பிராட்டி திருவடியில சரணாகதி பண்ணியோ, யார் நீ மோட்சத்துக்கு போறதுக்கு வழியா நின்றாலோ அவளே உனக்கு பலனா கிடைக்கிறா. ஆனந்தங்களில் எல்லாம் வசந்த ஆனந்தமான மோட்ச ஆனந்தத்தை அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தரப்போறா. அதனால போற வழியும் அவாதான், போய் அடையிற இடமும் அவாதான். நீ மோட்சத்திலே அனுபவிக்க போகிற பலனும் அவர்கள் தான். அதனால இவா ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறதுனால இவா ரெண்டு பேர் கிடையாது, ஒரே தத்துவம் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தெய்வம் தான் அப்படின்னு நடக்கும்படியான ஒரு திருநாமம் இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய திருநாமம். திருநாமம் மட்டுமல்ல, பெருமாளுடைய விக்கிரகமும் பெருமாளுக்கும் பிராட்டிக்குமா சேர்த்து ஒரு விக்கிரகம் தான். அதனால பெருமாள்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், பிராட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், இந்த ரெண்டு தத்துவங்களுக்கும் ஒரே பெயராக ஒரே வாச்சகமாக அமைந்திருப்பது இந்த ஸ்ரீனிவாச அப்படின்ற சப்தம். இப்படி ரெண்டு தத்துவத்துக்கு வாசக சப்தம் ஒன்னா இருக்கிறபடினாலே அந்த தத்துவத்தை காட்டிலும் இந்த நாமாவுக்கு ஏற்றம் அதிகம். இப்போ 107 நாமாக்களாலே இந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் திருவண்ண தாழ்வான் போற்றி கொண்டு வந்தார். அந்த 107 நாமாவினாலே இவனுக்கு என்னென்ன சிறப்புகள் பெருமைகள் ஏற்றங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அது அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான் காரணம், அவன் எப்போதும் பிராட்டியை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு ஸ்ரீனிவாசமாக இருப்பதுதான் காரணம். பிராட்டி இல்லைன்னா, பிராட்டி மட்டும் கோச்சிண்டு பூலோகத்துக்கு வரலன்னா வைகுண்டத்தை விட்டு இறங்கி கீழே வந்தே இருக்க மாட்டான் பெருமாள். பிராட்டியை தேடிண்டு வந்து வெங்கட மலை மேல நின்னதுனாலதான் வெங்கடேசன் ஆனான். கருடாழ்வான் வந்தார், கருடாச்சலம் ஆச்சு. வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பெருமாளை தொடர்ந்து வந்தது, வைகுண்டாச்சலம் ஆச்சு. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிறபடியினாலதான் துஷ்டர்களை சம்ஹரித்து நல்லவாளை எல்லாம் காப்பாத்தினான். அவளை பிரார்த்திச்சுட்டுதான் நிறைய பேர் பிறந்தா, நிறைய பேர் சாபம் நீங்க பெற்றா, நிறைய பேர் வரம் வாங்கிண்டா. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் பெருமாள் இத்தனையும் பண்ணதுக்கு காரணம், அவன் மார்பிலேயே பிராட்டியானவள் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுடைய கஷ்டத்தை தீர்த்து வையுங்கள், அவளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள்னு பெருமாளுக்கு மனசுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் காரணம். ஆகையினாலே அவன் சம்பாதித்த 107 பெயர்களும் அவன் ஸ்ரீனிவாசனாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தான். பிராட்டி மட்டும் அவன் கூடவே இல்லைன்னா இத்தனை பெருமைகளும் அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. இதை நம்முடைய கூட்டஸ்தரான நம்மாழ்வாரும் கூட, ஆழ்வார் 36 திவதேச எம்பெருமான்களை பாடுறார், ஆழ்வார் சில இடங்கள்ல சரணாகதி பண்றார், மோட்சத்துக்காக சில இடங்கள்ல சரணாகதி பண்றார், பண்ண இடங்கள்ல எல்லாம் ஒரு இடத்துலயும் பிராட்டிய சேர்த்து பண்ணல, பெருமாளை மட்டும்தான் பண்றார். அப்போ எல்லாம் ஆழ்வாருக்கு மோட்சம் கிடைக்கல அப்படின்னு வியாக்கியானம், ஏன்னா மேல மேல பாசுரங்கள் எல்லாம் பாடிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த தேங்கடமுடையான பாடினதுக்கு அப்புறம் கூட பாசுரங்கள் எல்லாம் தொடர்றது, கடைசியில திருப்பேர் நகர்ல தான் போய் ஆழ்வார் மோட்சத்துக்கு போறாருன்னு திருவாய்மொழியில பாக்குறோம். ஆனா மத்த எம்பெருமான்களை சரணாகதி பண்ண போதெல்லாம் ஆழ்வாருக்கு மோட்சம் கிடைக்கலன்னு எப்படி சொல்றா பெரியவா அப்படின்னா, அங்கே சரணாகதி பண்ணேன்னு 4 இடத்துல சொன்னார், அடுத்த பாட்டுல சரணாகத்தியினுடைய பலனாக மோட்சம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லல எங்கேயும் ஆழ்வார். இங்கே ஆழ்வார் யோசிக்கிறார், எதனால நமக்கு மோட்சம் கிடைக்கவில்லை, இதெல்லாம் ஒரு அனுபவம் தான், ஆழ்வாருக்கு தெரியாதுன்றதெல்லாம் கிடையாது, சரியா புரிந்து கொள்ள வேணும். ஆழ்வார் யோசிக்கிறார், பிராட்டியை முன்னிட்டுத்தானே பெருமாள் சரணாகதி பண்ணணும், நாம பாட்டுக்கு பெருமாள் சரணாகதி பண்ணா எப்படி பெருமாள் மோட்சம் கொடுப்பான்? ஆரணக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கோர் கைமாறி யானொன்றிலேன் அப்படின்னு எல்லாம் வானமாமல பெருமாள் இடத்திலே சரணாகதி பண்ணார். 6 எனக்கு உன் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், நான் மோட்சம் போறதுக்கு வழி உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு காட்டி கொடுத்தேன்னு நின் பாதம் அப்படின்னு பெருமாளை பார்த்து பேசுறார். பெருமாளை பார்த்து மட்டும்தான் பேசுறார். அப்படி 12 வந்தார், எங்கேயும் பலிக்கல. இந்த பெருமாளை ஆழ்வார் சேவித்த போது, இந்த பெருமாள் ஆழ்வாருக்கு தன்னுடைய முழு வடிவழகையும் காட்டி கொடுத்த பொழுது பெருமாள திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் சேவிக்கிறார் நம்மாழ்வார். எல்லா பெருமாளை போலவும் தான் இருக்கார். ஆச்சரியமா வலது மார்பிலே பிராட்டியானவள் அப்படி அர்ச்சாவதாரத்திலே நமக்கு எல்லாம் மச்சம் தோல் இதெல்லாம் உடம்போட ஒட்டிந்து வர்றது போல பெருமாளுடைய வலது மார்பில பிராட்டி சாட்சாத்தா விக்கிரகமாவே சேவை சாதிக்கிறார். பார்த்த உடனே ஆழ்வார் நினைக்கிறார், ஆஹா, பிராட்டியை முன்னிட்டுத்தானே பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும், ரெண்டு பேரும் சேர்ந்துதானே நமக்கெல்லாம் தெய்வங்களாக இருக்கிறார்கள், அவாதானே நமக்கு வழி, பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை மாத்திரம் பற்றினா எப்படி, ஆகையினாலே சரணாகத்தின்னு பண்ணாலே பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளைத்தான் பண்ணணும்னு அதை சொல்றதுக்காகவே வந்து நின்று இருக்கிற பெருமாளா தெரிந்தார் திருவேங்கடமுடையான் ஆழ்வாருடைய கண்ணுக்கு. அதனாலதான் மோட்ச உபாயமாகவும் மோட்சத்திலே பலனாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே விக்கிரகமா இருக்கிறபடியினாலதான் அந்த பெருமாளிடத்திலே தன்னுடைய சரணாகத்தி ஆழ்வார் பண்றார் திருவாய்மொழியில. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சுவாமி உங்களை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன்னு அலர்மேல் மங்கைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி பத்மாவதி தாயார் நீங்காமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்பை உடையவனே அப்படின்னுட்டு பிராட்டியினுடைய சம்பந்தத்தை சொல்லி பெருமாளை வந்து இப்ப கூப்பிடுறார் ஆழ்வார். ஆகையினாலே நம்ம பரநியாசத்தின் போது கூட முதல்ல ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடிய புருஷகார பிரபத்தியை நம்முடைய ஆச்சாரியன் தாயாரிடத்துல பண்ணி வைப்பார். நமக்கு அம்மா இந்த குழந்தை சேவிச்சிருக்கிறது பேர், அந்த குழந்தைய ஆச்சாரியன் ஆகிற அடியேன் உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன், அந்த குழந்தையினுடைய பாவங்கள் தோஷங்கள் பழி எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அந்த குழந்தைய ஆச்சரியமா உன்னுடைய திருவடிகளையும் பெருமாளுடைய திருவடிகளையும் சமர்ப்பிக்கிறேன், ஏத்துக்கோங்கோ. நீயோ கருணையே வடிவானவள், ஒரு வார்த்தை மன்னிச்சிருன்னு சொன்ன போறோம், எல்லாத்தையும் மறந்துட்டோ மன்னிச்சுட்டோ ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணி இந்த ஜீவனை என்னுடைய பிரார்த்தனையினாலே அங்கீகரித்து விடுவாய், ஏற்றுக்கொள்வாய். ஆனால் பெருமாள் தண்டதரன், அப்படின்னா தப்பு பண்ணவாளுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றதுல பெருமாள் குறியாக இருக்கக்கூடியவன், சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்திருக்கேன் அதை கடைபிடிச்சு வாழுங்கோ இல்லைன்னா தண்டனை உண்டுன்னு சொன்னவன், சொல்லியும் கேட்காம தப்பு பண்றவால லேசா தண்டனை கொடுப்பான் பெருமாள் திருந்தனோன்றதுக்காக. ஒருவேளை அவன் சேவிச்சுட்டு இருக்கிற ஜீவனையோ என்னையோ பார்த்து அந்த குழந்தைய ஏத்துக்காம போயிட போறாமா, நீ ஒரு வார்த்தை பெருமாள் இடத்துல அந்த குழந்தைக்காக என் சார்பிலே பிரார்த்தித்துக் கொண்டு பெருமாளுடைய மனசு குளிர்ச்சி பண்ணி அந்த குழந்தைய ஏத்துக்கும்படியா பண்ணு, நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணு, பரிந்துரை பண்ணுன்ற மாதிரி புருஷகாரம் பண்ண சொல்லி ஆச்சாரியன் பிரார்த்திக்கிறார். அப்படி இந்த ஆத்மாவை பிராட்டி திருவடியிலே சமர்ப்பிப்பது புருஷகார பிரபத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பிரபத்தி. இத சில விதங்களா பண்ணுவா. எப்படின்னா இப்ப ஒரு கோவில்ல நடக்கிறது பிரபத்தி, ஆச்சாரியன் பரநியாசம் கோவில்ல பண்ணி வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். தாயாரங்க தனி கோயில் நாச்சியாரா இருக்கா, பெருமாள் தனியா அவர் சன்னதியில இருக்காரு அப்படின்னா தனி கோயில் நாச்சியாரா இருக்கிற தாயார் இடத்துல போய் ஸ்ரீ பிரபத்தி பண்ணிட்டு வந்து அப்படி பிரதட்சிணமா பெருமாள் சன்னதிக்கு வந்து பெருமாள் இடத்துல பரநியாசம் ஆகும். இல்ல ஒரு சன்னதியிலேயே பெருமாள் தாயார் உபயநாச்சிமார் எல்லாம் குடும்பமா இருக்கா அப்படின்னா அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய தாயாரிடத்திலே ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடிய புருஷகார பிரபத்தியாய் பெருமாள் இடத்திலே பரநியாசம் ஆகும். சுவாமி அங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பெருமாள் வெறுமை ஸ்ரீதேவி பூமி தேவியோட உட்கார்ந்து இருக்காரு, அவ்வளவுதான். மூலவராவும் சரி உற்சவரும் சரி ஸ்ரீதேவி பூமி தேவியோட தான் இருக்கா. தாயார்னு தனியா ஒருத்தர் கிடையாது அந்த ஊர்ல, ஒரு திருக்காவளம்பாடி மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா அங்க ஸ்ரீதேவியா இருக்கக்கூடிய தாயார் இருக்கா பாருங்கோ, அவளிடத்திலே ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடிய புருஷகார பிரபத்திய பண்ணி பெருமாள் இடத்துல பரநியாசம் ஆகும். எதுவுமே இல்ல, மலையில திருவேங்கடமுடியான போல நானும் பிராட்டியும் ஒண்ணுதான், வேற வேறையா எங்களை பிரிச்சு பாக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி பெருமாள் ஒரே திருமேனியா நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். பெருமாளுடைய மார்பிலே இருக்கக்கூடிய திருமார்பு நாச்சியார் இடத்திலே ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடிய புருஷகார பிரபத்தி ஆகி பெருமாள் திருவடியில பரநியாசம் ஆகும். ஆத்துல பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியன், ஆத்துலயோ மடத்திலயோ நடக்கிறதுன்னா அங்க பெருமாள் விக்கிரகமாயில் இருக்கார். ஒரு லட்சுமி நிருசிம்மன் இடத்துல நடக்கிறதுன்னா நிருசிம்மனுடைய மடியில் இருக்கக்கூடிய தாயாரிடத்திலே ஆகும் ஸ்ரீ பிரபத்தி, பெருமாள் நிருசிம்மனிடத்திலே பரநியாசம் ஆகும். அந்த மாதிரி அந்தந்த ஆச்சாரியால் அவாவா ஆராதனம் பண்ற விக்கிரக பெருமாளிடத்திலே தாயாரிடத்திலையும் பெருமாளிடத்திலையும் மாறி மாறி பண்ணி வைப்பா. கோயில் எந்த ப்ரொசீஜர்ல அடியன் விஞ்ஞாபிச்சனோ அது போலவே. எதுவுமே இல்ல, சாலக்கிராம ஆராதனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாலக்கிராம பெருமாளோட கூட சேர்த்து லட்சுமி சீலா துவாரகா சீலான்னு பிராட்டியும் சேர்த்து ஆராதனை பண்ணிட்டு வரமோ இல்லையோ, அந்த தாயாரிடத்திலே ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடிய புருஷகார பிரபத்தி ஆகி சாலக்கிராம பெருமாளிடத்திலே பரநியாசம் ஆகும். எப்படியும் பிராட்டியினிடத்திலே ஜீவனை சமர்ப்பிப்பதாகிற புருஷகார பிரபத்தி இல்லாமல் பரநியாசம் கிடையாது. இதை நமக்கு சொல்லித் தருவது போல பெருமாள் திருவேங்கடமுடையான் எப்படி கையை வச்சிருக்கான்னு பார்த்தோம். வலது திருக்கையை திருவடியை காட்டுறான், குழந்தை என்னுடைய காலை பிடிச்சிக்கோ, சுவாமி பிடிச்சுக்கிறேன் என்ன பலன் கொடுப்பேன் எனக்குன்னா இந்த சம்சாரம் உனக்கு இடுப்பளவுதான், இடுப்புல கையை வச்சு காட்டின்ற இவ்வளவுதான், நடந்தே கடந்து விடலாம் இந்த கடலை. சரி சுவாமி, எப்படி பிடிக்கிறது? என்னுடைய மார்பிலே அலர்மேல் இருக்கா பாத்தியா தாயார், உன்னுடைய அம்மா, அவளை முன்னிட்டு என்னை சரணாகத்தி பண்ணுன்னு சொல்ற மாதிரி மார்பிலே பிராட்டியையும் கூட பெருமாள் காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்படி உத்தமமான சேவை. அதனால இங்க நம்மாழ்வார் எந்த கிரமத்துல பரநியாசம் பண்ணிக்கிறார் பாருங்கோ, சரணாகதி பண்ற பாருங்கோ. எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேரும் ஒரே விக்கிரகமா ஒரே திருமேனியா இருக்கிறபடினால பெருமாளுடைய மார்பிலே இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயாரிடத்திலே ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடிய புருஷக்கார பிரபத்திய பண்ணி அவளை முன்னிட்டு அவளுடைய நாத்தனா அவள் உரைகிற மார்பை உடையவனாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே அப்படின்னு பெருமாள் கிட்ட அப்படி போய் பிரார்த்திக்கிறார். ஒரு க்ஷணம் கூட உன்னுடைய மார்பை விட்டு பிரியமாட்டேன் என்று அலர்மேல் மங்கை தாயார் வாசம் பண்ணுகிற மார்பை உடையவனே ஸ்ரீ பிரபத்தி ஆயிடுத்து, புருஷக்கார பிரபத்தி ஆயிடுத்து, தாயார் அங்கீகரிச்சுட்டா. பெருமாளிடத்திலே அவள் பாஷையில பெருமாளுக்கு சொல்லிட்டு இருப்பா, இவர் தன்னுடைய காரியத்தை சொல்ல வேண்டும். இப்போ நிகரில் புகழாய், உனக்கு சமானமான புகழ் என்பது இதுவரைக்கும் யாருக்கும் கிடையாது, இனிமேல் யாரும் அடைய முடியாது. அப்பேற்பட்ட தன்னிகரில்லாத புகழை உடையவனப்பா நீ. வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா, வெங்கடேச சமோதேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. இந்த திருவேங்கடமலைக்கு சமானமான க்ஷேத்திரம் பிரம்மாண்டத்தில் வேறு எங்கும் கிடையாது. இந்த திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு சமானமான தெய்வம் இதுவரைக்கும் தோன்றவில்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒப்பு சொல்ல முடியாத இவனுக்கு சமானமான புகழ்ல இன்னொரு பெருமாள் கூட இருக்காருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறப்புடையவன், நிகரில்லாத புகழ் உடையவன். அப்படி தன்னிகரில்லாத புகழை உடையவனே, உலகம் மூன்று உடையாய் எல்லா லோகங்களையும் ஆள்பவனே, லோகங்களை ஆள்வது மட்டுமல்ல என்னையும் ஆள்பவனே, எல்லா லோகங்களுக்கும் சுவாமியாக இருப்பது போல எனக்கும் சுவாமியானவனே, என்னை ஆள்வானேன்னு என்ன சொல்ற? என்னை ஆள்கிறவன் நீதான், ஆள்பவனான நீ என்னை ஆட்கொள்ள வேணும். உன்னாலதான் பிறந்தேன், உன்னாலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னாலதான் என் வண்டி ஓடுறது. இப்ப நான் மோட்சம் போனோன்னு சரணாகதி பண்றேன், என்னை ஆட்கொண்டு உன் திருவடியிலே சேர்த்து கொண்டு காலகாலத்துக்கும் நிரந்தரமாக என்னை ஆள வேண்டும் அப்படின்னு தன்னுடைய சுவாமியான திருவேங்கடமுடையானை எப்போதும் உன்னுடைய சொத்தாக என்னை நிரந்தரமாக வைகுண்டத்திலே வைத்துக் கொள்ளுன்னு ஒரு பீட்டிக்க போடுறார், என்னை ஆள்வானே. இதுக்கு என்ன அர்த்தம் மறைமுகமா? இனிமேலும் நீ தொடர்ந்து காலகாலத்துக்கும் ஆள வேணும் என்னை வைகுண்டத்திலே. நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, இவனுக்கு நிகரான புகழ் உடையவர்கள் யாரும் இல்லைன்னு இவனை கொண்டாடினார். அடுத்து இவனுடைய அடியவர்களுக்கு சமானமானவா யாரும் கிடையாது, அவளுடைய புகழும் அதிகம்னு கொண்டாடுறார். நிகரில்லாத அமரர்கள், அமரர்கள் அப்படின்னா நித்தியசூரிகளாட்டம், தேவர்களாட்டம், முனிக்கணங்கள் அப்படின்னா ரிஷிகளுடைய கூட்டங்களாட்டம், இவெல்லாம் விரும்பிய திருவேங்கடத்தான், விரும்பும் திருவேங்கடத்தானேன்னா இப்பவும் விரும்பின்னு இருக்கா. நித்தியசூரிகள் எல்லாம் இந்த திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்பதற்காக காத்து கிடக்கிறார்கள். திருவனந்த தாழ்வான் வந்து மலையா படுத்துட்டு இருக்கார், கருடன் மலையை தூக்கிட்டு வந்து தோல்லையே வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், விஸ்வக்சேனர் தன்னுடைய பரிவாரங்களோடு கூட நாராயணகிரி மலையினுடைய தெற்கு தாழ்வரையிலே வசித்துக் கொண்டு பெருமாள் எப்ப என்ன சொன்னாலும் பண்ணணும்னு சித்தமா காத்துருக்கார். நிறைய காரியங்கள் பண்றாரு, என்ன பண்ணார் அப்படின்னு இந்த அஷ்டோத்திரத்தை தொடர்ந்து அனுபவித்துண்டு வந்தோம். அப்படி நிகரில்லாத அமரர்களான நித்தியசூரிகள் எல்லாம் வந்து தவம் கிடக்கக்கூடியவன், அவர்கள் எல்லாம் விரும்பினார்கள், விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள், என்றும் விரும்புவார்கள் இவனை. முனி கணங்கள், எத்தனை ரிஷி கூட்டங்கள் வந்து சேவித்திருக்க, அகஸ்தியர் வந்தார், புருகு வந்தார், சுகர் வந்தார், வியாசர் வந்தார், மார்க்கண்டேயர் வந்தார், எத்தனை ரிஷிகள் வந்தா. அமரர்கள் அப்படின்னு தேவர்களை வச்சிருந்தா சந்திரன் வரா, இந்திரன் வரா, சூரியன் வரா, எத்தனை தேவர்கள் வந்தார்கள். அப்படி நித்தியசூரிகள் என்ன, தேவர்கள் என்ன, ரிஷி கூட்டங்கள் என்ன, இவாளெல்லாம் விரும்பும் திருவேங்கடத்தான். சரி, அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான்னு சொன்னா போறாதோ? பெருமாளுக்கு சொன்னது போலவே பெருமாளுக்கு சமானமா நிகரில்லாத புகழை உடையவர்கள் அவரையும் ஏன் சொல்லணும்? ஏன்னா இவெல்லாம் சாதாரணமா பெருமாள் அப்படின்னு நாம போய் சேவிக்கிற மாதிரி சேவிச்சுடல. ஒரு ஒருத்தரும் பல ஆயிரம் வருஷங்கள் இந்த மலையிலே புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாடிக்கொண்டு ஊன் உறக்கம் இல்லாமல் பசியும் பட்டினியுமா இருந்து தபஸ் பண்ணி பெருமாளை சேவிச்சிருக்கா. இந்த எம்பெருமான் அவ்வளவு சுலபத்துல சேவை கொடுத்துட மாட்டான், உண்மையான பக்தியை நிரூபித்தால் எத்தனை காலம் கழித்தாவதுதான் வருவான் அப்படின்னு தெரிந்து கொண்டும் கூட அவனை சேவிக்கணும்னு எத்தனை பேர் எத்தனை காலம் தபஸ் பண்ணிருக்கா, அவ்வளவும் கஷ்டப்பட்டு நின்று சேவிக்கிறது எதற்காக? எத்தனை தாமதமா பெருமாள் வந்தாலும் ஒரு க்ஷணத்துல நம்மளுடைய காரியத்தை நிறைவேற்றிடுவான், நம்ம கேட்கறத கொடுத்துடுவான், சத்தியமான வரப்பிரசாதி, ஒன்னும் மாற்றம் கிடையாது. ரொம்ப நேரம் காக்கிறான், ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் பிரயத்தனப்படுறோம், சேவிக்கிறோம், இத்தனை வருஷம் எதுக்கடா காத்துட்டு இருந்தோன்ற அலுப்பு எல்லாம் ஒரு க்ஷணத்துல தீர்ந்து போனபடி தன்னுடைய வடிவழகை காட்டி அப்படியே மயக்கி அவனுடைய திருவடியிலேயே தேனில் விழுந்த வண்ட போல மயக்கத்துல வச்சுடுறான். நம்மள வெறும சேவிக்கணும்னு போறவெல்லாம் கூட சரணாகத்தி வெங்கட துறைவாருக்கு நமகான்னு காலில் ஊண்டுடுறா. பிறகு என்ன, சம்சாரம் நீங்கி மோட்சம் தான். இந்த உலகத்திலே வாழும் போது என்ன பலனோ எல்லாத்தையும் கொடுக்கறான், சரணாகத்தியினுடைய பலனா மோட்சமும் கிடைக்கிறது. ஆகையினாலே இவனை சாதாரணமா சேவிச்சுடலாம், எவ்வளவோ சிரமப்பட்டு சேவித்திருக்கிறாள். ஆகையினாலே அவர்களும் கூட நிகர் இல்லாதவர்கள் தான், சாமானியப்பட்டவா இல்ல அந்த அமரர்களோ முனிக்கணங்களோ எல்லாம் கூட. அப்படி நிகரில்லாத அமரர்களாலும் முனிக்கணங்களாலும் விரும்பப்படும் திருவேங்கடத்தானே, திருவேங்கடமலைக்கு அதிபதியே, திருவேங்கடத்து அரசனே, புகழ் ஒன்று இல்லா அடியேன், உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாதுடாப்பா. நீதானே என்ன படைத்த, நீதானே என்ன காப்பாத்தின் இருக்க, உன்னண்டதான் நான் வந்து சேரணும், உன்னை விட்டா யார் கதி, எங்க போவேன் நான், நீயே எனக்கு நாதன், நீ இல்லையானால் நாதன் இல்லாத அநாதனாகி விடுவேன் நான், தாய் இல்லாத குழந்தை போலடாப்பா என்னுடைய நிலைமை. நீதானே எனக்கு சுவாமி, நீதானே எனக்கு தாயும் தந்தையுமானவன், உன்னை விட்டா வேறு புகழ் கிடையாது, புகழ் அப்படின்னா வேறு சரண் கிடையாது, வேற கதி கிடையாது எனக்கு, வேற கதி இல்லாத நான் திருவேங்கடத்தானே, உன்னை தவிர வேறு கதி இல்லாத இந்த அடியேன், உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன்னுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணினேன் அப்படின்னு இங்கு சரணாகதி ஆறுது நம்மாழ்வாருக்கு. சரி சுவாமி, பிராட்டியை முன்னிட்டு ஆழ்வார் சரணாகதி பண்ணிட்டார், எப்படி பண்ணணுமோ அந்த முறையில பண்ணிடுறார் ஆழ்வார், ஸ்ரீபிரபத்தி பண்ணி பெருமாளையோ சரணாகதி பண்ணிட்டார். இதுல இன்னொரு அம்சம் கவனிக்க வேண்டியது, பெருமாளை சரணாகதி பண்றச்ச பெருமாள் ஸ்தவகா ஸ்தவப்பிரியகான்னு ஸ்தோத்திர பிரியன் பெருமாள், அவனை புகழறதுன்னா ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு. அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லாம் 4000 பாசுரத்தாலே பெருமாளை புகழ்ந்தா, ஆச்சாரியர்கள் எல்லாம் நிறைய ஸ்தோத்திரங்களாலே பாசுரங்களாலே பெருமாளை புகழறா. பெருமாள் அவனுடைய பெருமைகளை சொல்ல சொல்ல கேட்டு மகிழ்வான், ஆனந்தப்படுவான், நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இப்பதான் சமீபத்துல எல்லா திவதேசங்கள்லயும் அத்தியன உற்சவம் நடந்து முடிஞ்சது. அதுல நம்மாழ்வார் திருவடி தொழில் கொள்ளக்கூடிய ஆழ்வார் மோட்சம், அதிலே நம்மாழ்வார் ஆச்சரியமா அர்ச்சிராதி கதி அனுசந்தானம், சூழ்வசும் மணிமுகள் எல்லாம் சேவித்து பெருமாளுடைய திருவடிகள்ல போய் முனியே நான்முகனேன்னு சரணாகதி பண்ணுடுறார், வைகுண்டத்துக்கு போயிட்டார் ஆழ்வார். ஆழ்வார பெருமாள் திருவடிகள்ல சமர்ப்பித்து பெருமாளுடைய திருவடிகள் ஆழ்வார் தன்னுடைய தலையை வைத்து முட்டிக்கொண்டு சரணாகதி பண்ணி வைகுண்டத்துக்கு போறாப்பல ஆழ்வாரை கொண்டு பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சுடுறா. ஆழ்வார் இந்த உலகத்திலே இல்லை, நம் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டார், வைகுண்டத்துக்கு போய் பெருமாள் திருவடிகள்ல சுகமா இருக்கார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக திருத்துழாயாலே ஆழ்வாரை மறைச்சுடுறா. இது வரைக்கும் ஒரு க்ஷணம் முன்னால வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருந்த ஆழ்வார் இப்ப தெரியல, ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் இந்த உலகத்துல இருந்தார் பார்த்துட்டு இருந்தோம், இப்ப சரணாகதி பண்ணி வைகுண்டத்துக்கு போயிட்டார், பெருமாள் திருவடிக்கு போயிட்டார், இங்க இருக்கக்கூடிய நம்மால பார்க்க முடியல ஆழ்வாரு, அதுக்காக திருத்துழாய போட்டு மறைச்சாயிடுத்து. ஸ்ரீ வைஷ்ணவர்களான சரணாகதி பண்ணக்கூடிய பிரபன்னர்களான நமக்கெல்லாம் கூட்டஸ்தரவர், நமக்கெல்லாம் தலைவர், அவர் நம் குல முதல்வர், அவர் இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எப்படி நிற்கும், எப்படி தொடரும், அவர் விக்கிரகமாக அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருந்து எல்லாம் காலத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தா தானே நாமெல்லாம் ஒழுங்கா இருப்போம். அதனாலே இந்த உலகத்திலே சம்சாரத்திலே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாம் கரை சேரணும்னா நம்மாழ்வார் தேவை நமக்கு, நம்ம ஆச்சாரிய பரம்பரைக்கு ஒரு தலைவர் வேணும்னா நம்மாழ்வார் தேவை. பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் புயல் நின்னார் புயல் சூழ் குருகூர் நம்பின்னு சொன்னபடிக்கு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கக்கூடிய நம்மளை, குற்றமும் குறையுமே நிறைந்திருக்கக்கூடிய நம்மளை நல்வழிப்படுத்தணும்னா நம்மாழ்வாருடைய கட்டாட்சம் தேவை, அவருடைய அனுகிரகம் தேவை, அவர் இருக்கணும் இங்கே. அதனாலதான் எல்லா கோவில்களிலும் நம்மாழ்வார் இல்லாம இருக்க மாட்டார், 12 ஆழ்வார் இருக்காளோ இல்லையோ நம்மாழ்வார் ராமானுஜர் சுவாமி தேசிகன்லாம் இல்லாம இருக்கிறது இல்ல. ஆக நம்மாழ்வார் நமக்கு வேணும், நாம் எல்லாம் கரை சேரணும், நல்ல புத்திக்கு போனோம், நல்ல கத்திக்கு போனோம், நாம் எல்லாம் மோட்சத்துக்கு போனோம்னா நம்மாழ்வார் வேணும். நம்மாழ்வார் எதற்காக அவதாரம் பண்ணினார், சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்சாரி சேத்தனர்களை எல்லாம் திருத்தி மோட்சத்துக்கு அனுப்பணும்னு தான் வந்தார். வந்தவர் ஒரு 36 வருஷம் வாழ்ந்தார், பாசுரங்களை எல்லாம் பாடினார், பரமபதி சுட்டார் அப்படின்னா அப்படி கூடாது, காலத்துக்கும் அவர் இருந்தாதான் நாம ஒழுங்கா போவோம். அவர் பரப்பிய சரணாகதி சம்பிரதாயமானது காலத்துக்கும் காப்பாற்றப்படும். அப்போ ஆழ்வார் விபவாவதாரமா வந்தவர், இப்ப விக்கிரகமா அர்ச்சாவதாரமா யானை நம்ம கூட இருக்கணும். அதனால எம்பெருமான் இடத்துல போய் பிரார்த்திப்பா, எம்பெருமானே ஆழ்வார் சரணாகதி பண்ணார், அவருக்கு மோட்சம் தரணும்னு அவர் உன்னுடைய திருவடியில சேர்த்துட்டா சரி, ஆனா எங்களை எல்லாம் பார், அவர் இல்லைன்னா நாங்கெல்லாம் வந்து கதி இல்லாம அகத்திகளா போயிடுவோம். ஆழ்வார் இருந்தாதான் நாங்க நல்ல கத்தியில இருப்போம், மோட்ச மார்க்கத்துக்கு போவோம், அவர் தேவை எங்களுக்கு. அதனாலே நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆழ்வாரை திரும்பவும் கொடுக்க வேணும் அப்படின்னு ஒரு சுவாமி போய் பிரார்த்திப்பார். பெருமாளே பிரார்த்திக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணுவார் தெரியுமோ, பல விதமா பெருமாளை புகழ்வர். சரணாகதி கத்தியம் முதலான கத்தியங்கள்ல ராமானுஜர் பெருமாளுடைய குணங்களை எப்படி எல்லாம் சொல்லி புகழ்ந்தாரோ அந்த வாக்கியங்களால் எல்லாம் பெருமாளை புகழ்வர். பெருமாளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனி சிறப்புகளை எல்லாம் சொல்லி வர்ணிப்பர். அப்படி வர்ணித்து இவருடைய புகழ்ச்சியிலே இவருடைய ஸ்தோத்திரத்திலே வர்ணனையிலே பெருமாள் அப்படி மனசுல ஆனந்தம் மிதக்கும் பெருமாளுக்காக. நம்முடைய பெருமைகளை எல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு இந்த குழந்தை உள்ளது உள்ளபடி சொல்றது, இந்த குழந்தைக்கு இப்ப ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தே ஆனோன்னு பெருமாள் அப்படி மனசுல மகிழ்ச்சி பொங்க காத்துருப்பான் பெருமாள். இதுதான் சமயம், பெருமாள் நல்ல மூட்ல இருக்கார், ஆழ்வாரை கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னுட்டு எம்பெருமானே அப்படின்னு அந்த ஊர் பெருமாள் பேரை சொல்லி சேதன ரக்ஷனார்த்தம் ஆழ்வாரை பிரசாதித்தருள வேணும், ஜெகத்ரக்ஷனார்த்தம் ஆழ்வாரை பிரசாதித்தருள வேணும் அப்படின்னு நம்ம எல்லாம் நல்ல வழியில அனுப்பணும்னா நம்ம ஆழ்வார் தேவை, அதனால எங்களுக்காக ஆழ்வார திரும்ப கூடாப்பான்னு பிரார்த்திப்பர். இது நம்மாழ்வார் நமக்கு காட்டி கொடுத்த வழி. முதல்ல பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி பண்ணணும், அலர்மேல் மங்கை உரை மாறுபான்னு தாயார சரணாகதி பண்ணிவிட்டார் புருஷகால பிரபத்தி ஆயிடுத்து. அடுத்தது புகழொன்றில்லா அடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேன்னு நேர சரணாகதி பண்ணிவிடலாமோ இல்லையோ. நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்புபவனே திருவேங்கடத்தானே. இத்தனை சொல்லி பெருமாளை ஆனந்தப்படுத்துறார், மகிழ்ச்சிப்படுத்துறார், ஸ்துதிக்கிறார். இப்ப பெருமாள் அப்படியே மிதமிஞ்சிய சந்தோஷத்துல இருக்கும் போது வேற கத்தி இல்லடா என்னை ஏத்துக்கூடான்னா உடனே உங்களை ஏத்துக்கிறேன்னு சேர்த்துட்டான் ஆழ்வாரு. சேர்த்துட்டான்னு எப்படி வெளியிடுறார், அடிக்கேள் அமர்ந்து புகுந்து அடிகீர் வாழ்மி நின்றருள் கொடுக்கும் படிக்கேழில்லா பெருமானை பழனக்குறுகூர் சடகோபன் முடிப்பான் சொன்னவாயிரத்துள் ஓர் ஆயிரத்துளிப்பத்தும் பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் நிலாவுபரே. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மி நின்று அருள் கொடுக்கும் படிக்கேழில்லா பெருமான்னு சொல்லி ஆயிடுத்து. அப்படின்னா என்ன, திருவேங்கடமுடையான் அலர்மேல் மங்கத்தாயார் ரெண்டு பேரும் ஆழ்வாருடைய சரணாகதியை ஏத்துட்டான், அதனாலதான் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னுட்டு பாஸ்டன்ஸ் சொல்லியிருக்காரு ஆழ்வார். புகுவேனேன்னு சொல்லல, இந்த ஊர்ல உங்க ரெண்டு பேரையும் சரணாகதி பண்றதா பாசுரம் பாடினேன், ஆனா ஒரு நாள் வைகுண்டம் போவேன் அப்படின்னு சொல்லல, புகுந்தேனே இந்த பரணியாசத்தினுடைய பலனா மோட்சம் கிடைச்சிடுத்து. அப்ப ஏன் ஆழ்வார் உடனே மோட்சத்துக்கு போகாம இன்னும் இருந்தார், இன்னும் ஒரு நாலு பத்து பாடினார் கடைசியில தான் போனார் அப்படின்னா, பரணியாசம் ஆன ஒரு க்ஷணத்துல புறப்பட்டு போயிடுறதா இருந்தா நாம எல்லாம் பரணியாசம் பண்ணிப்போமா, என்ன சொல்லி பரணியாசம் பண்ணிக்கிறோம். ஏதத் தேகாவசானேமாம் தத்பாதம் பிராபயஸ்வயம், எந்த உடம்புல இருந்து பிரன்யாசம் பண்ணிக்கிறோமோ அந்த உடம்புல இருந்து ஆத்மா பிரியற க்ஷணத்துல வேற ஒரு சரீரத்துல போய் புகாமல் ஸ்வர்க்கம் நரகத்துக்கெல்லாம் போய் அவஸ்தப்படாமல் உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக்கொள்ளுன்னு தான் பிரார்த்திக்கிறோம். அந்த மாதிரி ஆழ்வாருடைய சரீரத்தில இருந்து ஆழ்வார் என்னைக்கு பிரியணும்னு பெருமாள் எழுதி வைத்திருக்கிறாரோ, ஆழ்வாருக்கு எத்தனை வாழ்நாள் இருக்கிறதோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தீர்காயுஷ் ஆழ்வார் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் போகணும். அதனால அவருடைய ஆயுள் படிக்கு பெருமாளுடைய சங்கல்ப படிக்கு ஆழ்வார் இன்னும் ஒரு நாலு பத்து பாடினார், இன்னும் நிறைய காலம் இருந்தார், நிறைய விதேசங்கள் எல்லாம் பாடிட்டு தான் மோட்சம் போனார். ஆனா புகுந்தேனா என்ன அர்த்தம், செய்த வேள்வியர்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். மோட்சத்துக்கு போறதுக்கு ஏதான ஒரு உபாயம் பண்ணணும், சரணாகதி பண்ணிட்டவால செய்த வேள்வியர் அப்படின்றார். வேள்வின்னா ஒரு யாகம், யாகம் எதுக்கு பண்றோம், சொர்க்கம் முதலான ஏதோ ஒரு பலனை வந்து வாங்கணும்னு நினைச்சு பண்றோம். இப்ப மோட்சம் போனோம்னா அதுக்கு ஒரு யாகம் பண்ணணும்னு சொல்றிருக்கு, அந்த யாகம் வந்து பக்தி யோகம்னோ இல்ல சரணாகத்தின்னோ பெயரை உடைய ஒரு யாகம். பக்தி யோகம் பண்றதாலாம் யாகம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், எப்ப யாகம் முடியும் எப்ப பெருமாள் பலன் கொடுப்பான்னு தெரியாது, இந்த பிறவில ஆறுதோ ஐநூறு பிறவில ஆறுதோ ஆயிரம் பிறவில ஆறுதோ யாருக்கும் தெரியாது, யாகம் மட்டும் பண்ணிட்டே இருக்கணும். இவா பெருமாள் என்னைக்கு கொடுக்கறானோ அன்னைக்கு கொடுப்பான். ஆனா பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகத்தின்னு சொல்லக்கூடியது க்ஷணகால வியாபாரம், கொஞ்ச நேரம் ஆச்சாரியனை போய் சேவித்து பிரார்த்திக்கிறோம், அவர் சேவித்து தாயார பெருமாள் பிரார்த்திக்கிறார், சரணாகத்தின்னு சொல்றாரு, வீழ்ந்துரு எழுந்துக்கோ எழுந்துரு வீழ்ந்துக்கோன்னு சொல்றாரு, ஏதோ சேவிக்கிறோம் ஆயிடுத்து ஒரு பத்து நிமிஷத்துல ஆகி போறது காரியம். பல ஜென்மங்களா நாம தொடர்ந்து பண்ண வேண்டிய, அப்படி பண்ணினாலும் பெருமாள் எப்ப பலன் கொடுப்பான்னு தெரியாத பக்தி யோகம் எங்கே? ஒரு 10-15 மணித்துளிகளில் வெறுமை வீழ்ந்து சேவிச்சுருந்தேன் சுவாமி, கையை கூப்பிட்டு இருந்தேன், கீழே அப்படி கட்ட போல படுத்துட்டு இருந்தேன், என்னுடைய ஆச்சாரியன் பிரார்த்தித்தார், தாயாரும் பெருமாளும் ஏத்துண்டான்னு சொல்லக்கூடிய பரம்யாசம் எங்கே? ஒரு சின்ன நாம பண்ணக்கூடிய ஒரு அல்ப காரியத்தினாலே வெறுமை கையை கூப்பினா வீழ்ந்து கிடந்தேன், அந்த ஒரு காரியத்துக்கே அவ்வளோ பெரிய பெருமாள் பலனை கொடுக்கறான் பெருமாள். தன்னுடைய சொந்தமான வைகுண்ட நாட்டையே கொடுக்கறான், தன்னையே கொடுக்கறான், பிராட்டியே கொடுக்கறான் பெருமாளும் பிராட்டியும். அப்பேற்பட்ட ஒசந்த வேள்வி சரணாகதி. அதனால சரணாகதி பண்ணின பிரபன்னால என்ன சொல்ற ஆழ்வார், செய்த வேள்வியர் அவ வேள்வி செஞ்சு முடிச்சுட்டா அப்படின்னா என்ன பலன் கிடைக்கிறதுக்கு சித்தமா இருக்கா பலனை வாங்கிக்கிறதுக்கு? என்னைக்கு இவ சரீரத்தை விட்டு போறாளோ உடனே பெருமாள் திருவடிதான் அவளுக்கு. பக்தி யோகத்திலே வேள்வி செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான், எப்ப வேள்வி முடியும் எப்ப பெருமாள் பலன் கொடுப்பான்னு தெரியாது. இவா ஒரு வேள்வியை செஞ்சுட்டு பலனை வாங்கறதுக்காக காத்துட்டு இருக்கா. அது வரைக்கும் இந்த சரீரத்தில இவா சாஸ்திரம் சொன்ன வழியிலே நல்ல விதத்திலே எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்திலையும் நல்லா வாழலாம், அதுக்கு ஒண்ணும் தப்பில்லை, அவசாரப்படாம பாவம் பண்ணாம இருக்கணும். அதனாலே செய்த வேள்வியர்னு சொன்னார். அந்த செய்த வேள்வி நம்மாழ்வார் வேள்வியை பண்ணிட்டார், தாயாருடைய திருவடியை பிடித்து பெருமாளுடைய திருவடிகளே சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய வேள்வியை பண்ணிட்டார், பலன் கிடைச்சு கொடுத்து பெருமாள் ஆழ்வாரை பார்த்து சிரிக்கிறான், பெருமாளும் பிராட்டியும் ஆழ்வாரே உண்மை ஏத்துக்கொண்டோம்னு ஆழ்வாருக்கு தெரியப்படுத்திட்டான். அதனால அந்த பாசுரம் சொல்லிட்டு இருக்கிறச்சியே ஆழ்வார் சந்தோஷத்தோடு கூட புகுந்தேனே எனக்கு மோட்சம் கிடைச்சுட்டு, நான் என்னைக்கு போறேனோ அன்னைக்கு போய் வாங்கிப்பேன், மோட்சத்துக்கு போவேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறார். ஆக ஆழ்வாருடைய சரணாகதி பலித்தது பிராட்டியும் பெருமாளுமாக இருக்கக்கூடிய இங்குதான். அந்த காலத்துல பெரியவாள்லாம் பரநியாசம் பண்ணி வைக்கிறச்ச பெரும்பாலும் கோவில்லதான் பண்ணி வைப்பா, இப்பதான் அங்கங்க திருமாளிகை அங்கங்க நடக்கிறது, பெரும்பாலும் கோவில்ல பண்ணி வச்சுருந்த காலம் அதெல்லாம். ஏன்னா கோவில்ல அப்பெல்லாம் இவ்வளவு தூரம் கெடுபிடிகள்லாம் இல்லாம, இவா தலையீடு அவா தலையீடு எல்லாம் இல்லாம ஏகாந்தமா ஆச்சாரிய புருஷர்கள் வந்து சுதந்திரமா செயல்படக்கூடிய இடங்களா கோவில்லாம் இருந்தது ஒரு காலத்துல. இப்போ ஒரு 50-60 வருஷம் முன்னால அப்போல்லாம் கூட நிறையது விதேசங்கள்ல, குறிப்பா ஒரு 90 வருஷம் முன்னாலே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் இடத்துல கூட சில பேருக்கெல்லாம் பரநியாசம் ஆயிருக்கு. நாவல் பக்கத்துல வலையப்பேட்ட சுவாமின்னு எழுதியிருந்தார், வலையப்பேட்ட ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமின்னு, அவருடைய தாத்தா வலையப்பேட்ட சின்ன சுவாமின்னு சீனிவாச தாத்தாரி மகாதேசிகண்ணு திருக்குடந்த பக்கத்துல வலையப்பேட்டில் எழுதியிருந்தார் சுவாமி. அவர் அவருடைய சிஷ்யா குடும்பத்தாரையெல்லாம் அழிச்சுண்டு அப்படி திவதேச யாத்திரை போன போது ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் திருவடியில அவரோட வந்தவாளுக்கெல்லாம் பரநியாசம் பண்ணி வச்சார். அப்போ நம்முடைய வலையப்பேட்ட ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமிக்கு 6 வயசு, 6 வயசுல பெரிய பெருமாள் திருவடியில பரநியாசம் ஆச்சவருக்கு. அடியன் பார்த்து அதே வலையப்பேட்ட சுவாமி திருத்தன்கான்னு சொல்லக்கூடிய தீப பிரகாசன் சன்னதியிலே தீப பிரகாசன் திருவடியில சில பேருக்கு பிரன்யாசம் பண்ணி வச்சிருக்காரு. நாவல் பக்கத்துல யார் பிரன்யாசம் பண்ணாலும் கோவில்ல சீனிவாசன் திருவடியில தான் பிரன்யாசம் பண்ணி வைப்பான். திருவள்ளூர் வைத்திய வீரராகவரிடத்திலே கூட சில பேருக்கு பிரன்யாசம் ஆகியிருக்கிறது. அந்த மாதிரி பல இடங்கள்ல கோவில்ல போய் பெருமாள் இடத்திலே பிரன்யாசம் பண்ணக்கூடியதான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்த காலம் அது. அப்படி திருவேங்கடமுடையானிடத்திலே ஆழ்வாருக்கு பரநியாசம். இந்த மாதிரி ஆச்சாரியாலாம் கோவில்ல போய் பெருமாள் இடத்துல பரநியாசம் பண்றாளோ இல்லையோ, அப்போ சிஷ்யம் வந்து வெளியில சேவிச்சுட்டு இருப்பார், எங்க நின்று சேவிக்கணும்னு சொல்றாலும் அங்க படுத்துட்டு சேவிச்சுட்டு இருப்பார். இவ பரநியாசம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த சிஷ்யால பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாளாம், டே கண்ணா உன்னுடைய பரநியாசத்தை பெருமாள் ஏத்துட்டான்டா, பெருமாள் சிரிச்சுட்டான் அப்படின்னு வாழும். அர்ச்சாவதாரத்துல பெருமாள் சிரிப்பானா அந்த ஆச்சாரியனை பார்த்து, அப்படி சிரிச்சா சுவாமி நீங்க பண்ண பரநியாசத்தை நான் ஏத்துண்டேன், அந்த குழந்தைக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு பெருமாள் பதில் சொன்னதா அர்த்தம். அந்த மாதிரி ஆழ்வார் வந்து பெருமாளை பார்த்து சிரிச்சுட்டார். ஆழ்வார் பெருமாள் வந்து ஆழ்வாரை பார்த்து சிரிச்சுட்டார். அலர்வேல்வங்க தாயாரும் சீனிவாசனும் ஆழ்வாரை பார்த்து சிரிச்சுட்டா, அப்ப ஆழ்வாருக்கு தெரிஞ்சு போயிடுத்து மோட்சம் சித்தம்னு தெரிஞ்சுடுத்து, அதனால புகுந்தேனேன்னு சொல்லிட்டார் அந்த பாட்டிலேயே. அப்படி நம்மாழ்வாரே சரணாகதி பண்ணி பெருமாளும் பிராட்டியும் ஆகிற சீனிவாசன் தான் நமக்கு தெய்வம்னு காட்டி கொடுத்த இடம். அதனாலதான் இன்னைக்கும் நம்மாழ்வார் மோட்சத்துல நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி ஆழ்வாரை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெருமாள் மகிழ்ந்து ஆழ்வாரை கொடுக்கறான், திரும்ப ஆழ்வார் வெளியில வந்து நமக்காக அனுகிரகம் பண்ணிட்டு எழுதிருக்கார் விக்கிரகமா. சரி, சரணாகதி ஆயிடுத்து, சரீரம் முடியற போது மோட்சம், அது வரைக்கும் மனம் போன போக்குல எப்படி வேணாலும் இருக்கலாமா? கூடாது. பெருமாள் பிராட்டிக்கு ஒரு பிரபன்னனா கைங்கரியம் பண்ணணும். எப்படி கைங்கரியம் பண்ணணும்? குற்றமில்லாத அடிமை செய்ய வேண்டும். அதையும் ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அறிவித்திருவேங்கடத்து இடில் கொல் சோதி எந்த தந்தை தந்தைக்கே. சரணாகதி ஆயெடுத்து மோட்சம் போற வரைக்கும் யாரால என்ன கைங்கரியம் பெருமாள் பிராட்டிக்கு பண்ண முடியறதோ அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எப்படி கைங்கரியம் பண்ணணும்? வழு இல்லாத கைங்கரியம். வழுனா குற்றம், குற்றம் இல்லாத கைங்கரியம் பண்ண வேணும். அபச்சாரப்படாம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. கைங்கரியத்தையும் கூட யாரிடத்திலே பண்ணணும் அப்படின்னா, எழில் கோல் சோதி எந்த தந்தை தந்தை, தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கோல் சோதி. அழகிய அருவிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே ஜோதி ஸ்வரூபமா பெருமாள் அப்படி பிரகாசிக்கிறான் பாருங்க. வளர்மேல் மந்தை மார்பன் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன், அவனுக்குத்தான் கைங்கரியம் பண்ணணும்னுட்டு சரணாகதி பண்ணதும் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனிடத்திலே, மோட்சம் கொடுத்ததும் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற ஸ்ரீனிவாசன், இவர் கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னதும் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து ஸ்ரீனிவாசனுக்குத்தான். ஆகையினாலே ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தெய்வம்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஸ்ரீனிவாசான்னு சொல்லக்கூடிய திருநாமம். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் வியாக்கியானம் செய்ய வந்தது போல அந்த நம்மாழ்வாருடைய பரம பக்தரான சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் அருள் செய்த பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய அற்புதமான வேதாந்த கிரந்தத்திலே இந்த திருவேங்கடமுடையான் தான் பிரம்மம் என்ற மங்கள ஸ்லோகம் பாடியிருக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்தை ராமானுஜர் அருள் செய்தது எங்கே? ஸ்ரீரங்கத்திலே. ரங்கநாதனை குறித்த மங்கள ஸ்லோகம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ? அவர் ஆளானது காஞ்சிபுரத்திலே. தேவ பெருமாளை குறித்த மங்கள ஸ்லோகம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ? இல்ல, பொதுவா ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு பொதுவா வைகுண்டத்துல திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாள் தாயாரை குறித்து மங்கள ஸ்லோகம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ? ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்நாள்ல ரெண்டு முறையோ மூணு முறையோ மட்டுமே வந்து சேவித்த திருவேங்கடமுடையான் விஷயமா இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்காருன்னா என்ன அர்த்தம்னு யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய கூட்டஸ்தரான நம்மாழ்வாரே இவரிடத்துலதான் சரணாகதி பண்ணார், இவாதான் மோட்சம் கொடுத்தா, இவரிடத்துலதான் கைங்கரியம் பண்றார். காரணம், பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் தெய்வம் உணர்த்துறார். ஆக பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஒரே தத்துவமா இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாசன் தான் பிரம்மம். சில பேர் சொல்லுவா, பெருமாள் தான் பிரம்மம், அவன் தான் படைக்கிறான், அவன் தான் காப்பாத்துறான், அவன் தான் மோட்சம் கொடுக்கறான். ஆனா பிராட்டி வந்து பெருமாளுடைய ஒய்ஃப்ன்றபடினால வெறுமை பக்கத்துல இருக்கா, பெருமாளுடைய பத்தினின்ற மரியாதையினால அவளை சேவிக்கணும், அவ்வளவுதான், நம்மளை போலதான் அவ்வளவு அப்படின்னு சில பேர் சொல்றா. அது கிடையாது. பெருமாளுக்கு சமானமானவள் எந்த விதமான ஏற்ற இறக்கங்களும் கிடையாது ரெண்டு பேருக்கு. அவன் புருஷன், இவள் ஸ்ரீன்ற ஒரு வித்தியாசம் மட்டும்தான். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பரதத்துவம். பிராட்டியும் விபு, பெருமாளும் விபு. பெருமாள் எங்கும் நிறைந்திருக்கிறான், பிராட்டி எங்கும் நிறைந்திருக்கிறாள். இதை நம்முடைய சுவாமி தேசிகன் ஆச்சரியமா நமக்கு எல்லாம் தம்பதி தெய்வத்தம் நகான்னு காட்டி கொடுக்கிறார். சிருஷ்டி பண்றதும் ரெண்டு பேரும் சேர்த்துதான் பண்றான்னு. ஒன்றுடையால் திருமகளும் நீயுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்ய அப்படின்னு சாதிக்கிறார். மாதாதேவி தமசி பகவான் வாசுதேவகா பிதாமேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு அம்மாவா அப்பாவா யாரானு ஒருத்தர் போறோமோ, ரெண்டு பேரும் ஓணுமோ இல்லையோ? ரெண்டு பேரும் சேர்ந்த தெய்வம் தான் அது. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஏற்றமும் பிராட்டிக்கும் உண்டு. இதை தெளிவாக நிரூபிக்க வேணும். ஆகையினாலே பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ண வந்த ராமானுஷர் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே அப்படின்னுட்டு இந்த ஸ்ரீனிவாசனிடத்திலேதான் சரணாகதி பண்ணி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய கிரந்தம் எந்த தடங்களும் இல்லாமல் நிர்விக்னமா நல்லபடியா முடியணும்னு அந்த கிரந்தத்தினுடைய மங்களத்துக்காக க்ஷேமத்துக்காக அந்த பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற. அகில புவன எல்லா உலகங்களினுடையவும் ஜென்ம அப்படின்னா எல்லா உலகங்களையும் படைப்பவன் இவன் தான். ஸ்தேம அவற்றையெல்லாம் ரட்சிப்பவன் காப்பாற்றுபவன் இவன் தான். பங்கம் பிரளய காலத்திலே எல்லா உலகங்களையும் சம்ஹரிப்பவன் இவன் தான். இதெல்லாம் எப்படி பண்றான் தெரியுமோ? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு அப்படியே வந்து பகீரத பிரயத்தனம் பண்ணி எல்லாம் பண்ணல. சாதாரணமா ஒரு விளையாட்டா ஒரு லீலையா பண்றான் பெருமாள். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே, எல்லா உலகங்களையும் படைப்பது காப்பது பிரளய காலத்திலே சம்ஹரிப்பது இதையெல்லாம் சாதாரணமா ஒரு விளையாட்டு போல லீல போல பண்றான். கம்பரும் இதைத்தான் சொன்னார். அழகிலா விளையாட்டுடையார் அப்படின்னு ராமன் சொன்னார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணக்கூடியவன் சுவாமி பெருமாள், அவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்படி உலகங்களை படைப்பது காப்பது பிரளய காலத்திலே சம்ஹாரம் பண்றது இதெல்லாம் விளையாட்டை போல பண்ணணும்னா யாரால முடியும்? பரபிரம்மத்தினாலே தான் முடியும். வினத விவித பூதவுராத ரக்ஷைக தீக்ஷே, தன்னுடைய பக்தர்களையும் தன்னை வணங்கிய பக்தர்களையும் தன் திருவடியிலே சரணாகதி பண்ணின சரணாகத்தான்னு சொல்லக்கூடிய பிரபன்னர்களையும், அந்த பக்தர்கள் பிரபன்னர்கள் மட்டும் இல்ல அவா சம்பந்தம் இருக்கக்கூடியவ அவால சேர்ந்தவாளையெல்லாம் கூட ரட்சிப்பதிலே திருடமான விரதத்தை உடையவன். இந்த பெருமாளுடைய பக்தனா ஒரு ஆத்துல ஒரு அம்மாவோ ஒரு ஒரு சுவாமியோ இருக்கா? வேற யாரும் இந்த பெருமாளை சேவிக்கிறது இல்ல. ஒரு ஆத்துல ஒரு சுவாமி மட்டும் சீனிவாசனுடைய பக்தரா இருக்கார், அவருக்காக அவர் குடும்பத்தையும் ரட்சிக்கிறான் பெருமாள். ஒரு ஆத்துல ஒரு மாமி மட்டும் தான் சீனிவாசனை சேவிப்பா, மத்தவாள் அவா காரியம் பார்த்துட்டு பெருமாள்னா என்னன்னு வாசனையே தெரியாம இருக்கிறவா. ஆனா அந்த மாமிக்காக அந்த ஆத்து மனுஷா எல்லாருக்கும் கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணி அவளை காப்பாத்துவேன்னு தீட்சை வச்சுட்டு இருக்கான். ரக்ஷைக தீட்சே, அவளை ரட்சித்தே தீர்வேன் என்கிற ஏக தீட்சம், ஒரே தீட்சையை உடையவன் பெருமாள். சேவிக்கிறவாளை மட்டும்தான் காப்பாத்துவேன், சேவிக்கிறவாள நான் கைவிட்டுடுவேன் இல்ல. ஒருத்தர் சேவித்தாலும் என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றிருந்ததுதான். ஒருத்தன் சரணாகதி பண்ணா அன்னைக்கு அவன் சம்பந்தப்பட்ட எல்லோரும் கூட பெருமாளுடைய திருவடிகளை சேர்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி ஒருத்தர் சேவித்தாலும் கூட அந்த பக்தனுடைய சரணாகதி பண்ணிய பிரபந்தனுடைய அவன் சம்பந்தப்பட்டவா எல்லாரையும் கூட ரட்சித்தே தீருவேன் அப்படின்னு திருடமான ஒரு விரதத்தை பெருமாள் மேற்கொண்டிருக்கிறான். ஸ்ருதி சிரசி விதீப்தே, ஸ்ருதினா வேதம், ஸ்ருதி சிரசு அப்படின்னா வேதத்தினுடைய உச்சியாக திகழக்கூடியதான, வேதத்தினுடைய முடியாக திகழக்கூடியதான உபனிஷத்து. அந்த உபனிஷத்து என்ன சொல்றதோ அதுதான் வேதத்தினுடைய சாரம். அவ்வளவு பெரிய வேதம் என்ன சொல்றதுன்னா அது உபனிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த உபனிஷத்திலே விசேஷமா பிரகாசிக்கிறான் இவன் தான் பிரம்மம் அப்படின்னுட்டு. எவன் திருமகள் கேள்வனோ, எவன் உலகங்களை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கிறானோ, எவன் தன்னை அண்டிய பக்த பாகவதாலையெல்லாம் கூட அவளோட சேர்த்து அவ கூட இருக்கிறவாளையும் சேர்த்து ரட்சிப்பேன்னு விரதத்தோட இருக்கிறானோ அவன்தான் பிரம்மம் அப்படின்னு வேதாந்தங்கள்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் எல்லாம் கூட தெளிவா காட்டி கொடுக்கிறது. அப்படி உபனிஷத்துக்களிலே பிரகாசுபவனாக ஒளி விடுபவனாக இருக்கிறான் யார் தெரியுமோ? ஸ்ரீனிவாசன். ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி, வேதாந்தங்களாலே புகழப்படக்கூடியவனாக பிரகாசிப்பவனாக இருக்கக்கூடிய பிரம்மம் யாரு? ஸ்ரீனிவாசன். பிராட்டியோடு கூடிய இந்த திருவேங்கடமுடையான் அவன் பவது மம பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபா, அவனிடத்திலே எனக்கு பக்தி ரூபமான ஞானம் உண்டாக வேணும்னு பிரார்த்திக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பக்தி முக்கியமா ஞானம் முக்கியமானா பக்தி ரூபமான ஞானம் தான் முக்கியம். பக்தி ரூபான்னு ஞானம் அப்படின்னு சொல்றது அதுதான் நம்முடைய சித்தாந்தம். வெறும் பக்தி இருந்தாலும் போராது, வெறும் ஞானம் இருந்தாலும் போராது. இவர் வேதாந்தங்களுக்கு பிரம்மசூத்திரங்களுக்கு உரை எழுதி இதுதான் சித்தாந்தம்னு இந்த உலகத்திலே பிரகாசப்படுத்த வேண்டும் அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய ஞானியாக இருக்க வேண்டும்? அந்த தடங்கள் இல்லாத கலப்படம் இல்லாத தூய ஞானம் விசேஷமான ஞானம் தனக்கு வேண்டும்னு இந்த எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்றார். அந்த ஞானம் எப்படி இருக்கணும் தெரியும்? வரட்டு ஞானமா இருக்கக்கூடாது. நிறைய விஷயம் தெரியும் இந்த சுவாமிக்கு, ஆனா பெருமாள் அனுபவிக்க மாட்டார், பக்தின்றது கிடையாது, பெருமாளோட அப்படி உருகி ஒன்றி போக மாட்டார் அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தினாலே என்ன பிரயோஜனம்? ஆகையினாலே ஞானமானது எப்படி இருக்கணும்னா பக்தி ரூபமாக இருக்க வேண்டும். உன்னுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பக்தியினாலே ஞானம் வர வேண்டும். ஞானம் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீதான் எனக்கு சுவாமின்னு தெரிஞ்சதுனாலே இன்னும் பக்தி ஜாஸ்தியாகணும். இப்படி வைஸ் வெர்சாவா பக்தியால ஞானம், ஞானியால பக்தி அப்படின்னுட்டு ரெண்டுமே இருக்கணும் எனக்கு. இவ்வளவு ஞானியா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்காரு இந்த சுவாமி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவர் பெருமாளுடைய பக்தரா இருக்கிறது தான் காரணம். அதே மாதிரி இவ்வளோ ஞானம் இருக்கே எப்படி வந்தது? இல்ல இவ்வளவு பக்தி பண்றாரே எப்படி இவ்வளவு பக்தி பண்றாரு அப்படின்னா அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு இருக்காரு, அதனால அப்படி உருகிறார் அவன் இடத்துல ஆழ்வார போல ஆச்சாரியால போல. அதனாலே அந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய பிரம்மத்தினிடத்திலே எனக்கு பக்தி ரூபமான பக்தி வடிவான ஞானம் உண்டாக வேணும்னு பிரார்த்திக்கிறார். அப்படி பக்தி வடிவான ஞானம் உண்டானாதான் சித்தாந்தத்தை தெளிவாக எழுத முடியும். அது உண்டானது திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் அனுகிரகித்தான். ஸ்ரீபாஷ்யகாரர் கிரந்தத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணார். நாமெல்லாம் இன்னைக்கு விசிஷ்டாத்வைதிகள், ராமானுஜ சித்தாந்திகள் எம்பெருமானார் தரிசனத்தை சேர்ந்தவர்கள் மாறு தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி நம்முடைய ஆச்சாரிய சிம்மமான ராமானுஜர் என்ன, பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார் என்ன, இவெல்லாம் நமக்கு பிரம்மம் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து விளங்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு இந்த திருவேங்கடமுடையானை இந்த சீனிவாசனத்தான் காட்டி கொடுத்தா. ஆகையினாலே அவனை தான் நாம் எல்லாம் விசேஷமா சேவிக்கணும். மற்ற திருநாமங்களை எல்லாம் விட இத்தனை வைபவங்களையும் சொல்லக்கூடிய சீனிவாசன் சொல்லக்கூடிய திருநாமம் தான் உசந்தது. அந்த திருவேங்கடமுடையானுடைய அம்சமாக அவதரித்த சுவாமி தேசிகனும் கூட திருவாய்மொழிக்கு விளக்கமாக அருளி செய்த திரமிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கிறார். ஊச்சே நாத்தம் சரண்யம் ஸ்ருதிசத விதித்தம் வெங்கடேசம் ஷட்டாரிஹி. எல்லா வேதங்களினாலும் கொண்டாடப்படக்கூடிய தெய்வம் எது தெரியுமா? நாதம், எல்லாருக்கும் தலைவனாக எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய தெய்வம் எது தெரியுமா? வெங்கடேசம், திருவேங்கடமலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் ஷட்டாரிஹி என்று நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். என்ன திரமிடோபனிஷத்து அப்படின்றது திருவாய்மொழி, அதனுடைய தாத்பரியமா ஒரு கிரந்தம் சொன்னா அதுல என்ன இருக்கோ அதுதான் சொல்லணும். இப்படி வேத வேதாந்தங்களாலே கொண்டாடப்படக்கூடிய சுவாமி யாருன்னா அலர்மேல் மங்கை உரை மார்பனான ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னு நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்னு சொல்றோம். ஆழ்வாரும் பரம்பொருள் இதுதான்னு ஸ்ரீனிவாசனை காட்டி கொடுத்து சரணாகதி பண்ணார், மோட்சத்துக்கு போயிட்டார், கைங்கரியமும் அங்கதான் பண்ணுவேன்றார். தனக்கு பக்தி ரூபமான ஞானம் ஏற்பட வேண்டும் என்று வேதாந்த கிரந்தத்திலேயே ராமானுஜர் சரணாகதி பண்ணித்தும் இந்த ஸ்ரீனிவாசனிடத்திலேதான். அவனுடைய அம்சமாக அவதரித்த சுவாமி தேசிகனும் கூட அவன்தான் பரம்பொருள் என்று ஸ்ரீனிவாசனையே காட்டி கொடுக்கிறார். அதோடு நின்றுடல, நம்முடைய சம்பிரதாயத்திலே உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்படின்னு ரங்கராமானுஜ முனி அப்படின்னு ஒரு சுவாமி எழுதியிருந்தார். உபனிஷத் பாஷ்யக்காரர்னு திருநாமம். ராமானுஜர் உபனிஷத்துக்குன்னு தனியா பாஷ்யம் பண்ணல. உபனிஷத் வாக்கியங்களை எல்லாம் தன்னுடைய கிரந்தங்கள் அங்கங்க தகுந்த அர்த்தத்திலே நிர்வகித்திருக்கிறாரே தவிர உபனிஷத்துக்குன்னு தனியா பாஷ்யம் பண்ணல. பொதுவா ஒரு மதத்தினுடைய ஒரு சித்தாந்தத்தினுடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னா அவ மூணு காரியம் பண்ணணும்னு அந்த காலத்துல வச்சுட்டு இருந்தா. அந்த மூணு காரியத்தையும் அந்த சுவாமி பண்ணாருனாதான் அவர் ஆச்சாரியன் ஒத்துப்பா. அது என்னன்னா பிரஸ்தான தடயம்னு பேரு. மூன்று பிரஸ்தானங்கள். ஒன்னு, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ண வேணும், அவளுடைய சித்தாந்தப்படி பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் பண்ணணும். இன்னொன்னு பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணணும், விளக்கம் பண்ணணும். இன்னொன்னு முக்கியமான உபனிஷத்துக்களுக்கு மட்டுமாவது வியாக்கியானம் பண்ணணும். இதுல ராமானுசர் பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் பண்ணினர், பிரம்மசூத்திர பாஷ்யமா ஸ்ரீபாஷ்யம் பண்ணினர். பல உபனிஷத்தங்களினுடைய பல முக்கியமான விஷயங்களை எல்லாம் வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம்னு பல உபனிஷத் புஸ்தகங்களா எழுதினர். ஆனா பூரணமா உபனிஷத்துகளுக்கெல்லாம் உபன்யாசம் வியாக்கியானம் பாஷ்யம் பண்ணல. ஆகையினாலே அவருக்கு பின்னாலே அவதரித்த சுவாமி தேசிகன் கூட ஈசாவாசிய உபனிஷத்து பிரதானமானபடினாலே ஈசாவாசிய உபனிஷத் பாஷ்யம்னு தனியா பண்றிருக்கார். அவரும் பூரணமா பண்ணல. அந்த குறை நீங்க உபனிஷத் பாஷ்யக்காரர்னு சொல்லக்கூடிய ரங்கராமானுஜ மகாதேசிகன் பிரதானமான 10 உபனிஷதங்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு தசோபனிஷத் பாஷ்யம்னு பெயர். அப்படி உபனிஷத் பாஷ்யம் பண்ணதுனால அவருக்கு உபனிஷத் பாஷ்யக்காரர்னு பெயர். ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினவர், பாஷ்யக்காரர் அப்படின்னா பாஷ்யம் பண்ணினவர். பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் பண்ணினவர் பிரம்மசூத்திர பாஷ்யக்காரர்னு சொல்லணும். ஏன் ஸ்ரீபாஷ்யக்காரர்னு சொல்றோம்னா, பாஷ்யம்னா இப்படிதான் இருக்கணும்னு சரஸ்வதி ஆனவள் அவருடைய ஸ்ரீபாஷ்ய ஓலச்சுவடியை தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டாடி நீங்களே பாஷ்யக்காரர், விசேஷமா ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று வழங்கப்படுவீர்கள், உம்முடைய கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெருமையா சொல்லப்படும்னு ராமானுஜரிடத்துல விண்ணப்பித்துக் கொண்டாள். அதனால அவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னும் அவருடைய புஸ்தகத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னும் பெயர். அந்த மாதிரி இவர் உபனிஷத் பாஷ்யம் பண்ணினதுனாலே உபனிஷத் பாஷ்யக்காரர்னு பெயர் இந்த ரங்கராமானுஜ முனிக்கு. அவர் கூட சொல்றார் ஆச்சரியமா, அவருடைய உபனிஷத் பாஷ்யத்துல ஒரு ஒரு உபனிஷத்து பாஷ்யம் ஆரம்பிக்கும் போதும் அதசி குச்ச சச்சாயம் அஞ்சிதோரஸ்தலம் ஸ்ரீயா அஞ்சனாச்சல சுங்காரம் அஞ்சலிர்மகாகதாம் அப்படின்னு அஞ்சனாச்சலம்னு சொல்லக்கூடிய இந்த திருவேங்கட மலையிலே தன்னுடைய அழகாலே எல்லோரையும் தவறந்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டியான அலரமயல் மங்கையோடு கூட கையை கோர்த்து கொண்டு ஸ்ருங்கார ரசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் தான் என்னுடைய அஞ்சலிக்கு உரியவன், அவனுக்கு நான் அஞ்சலி பண்றேன், கையை கூப்பிடறேன் அவன் இடத்துல, அவன் திருவடிகள்ல கையை கூப்பிடறேன். யவன் அஞ்சனாச்சலம்னு சொல்லக்கூடிய திருமலையிலே அலர்மேல் நங்கை கையை பிடித்துக் கொண்டு சுருங்காரமா அப்படி இன்பமாக சுற்றி கொண்டிருக்கிறானோ உலா வருகிறானோ அந்த எம்பெருமான் தான் பிரம்மம். அந்த ஸ்ரீனிவாசனிடத்திலே நான் சரணாகதி பண்ணி அவனை சேவிக்கிறேன்னுட்டுதான் இவருடைய உபனிஷத் பாஷ்யம் ஒன்னொன்னு இவர் ஆரம்பிக்கிறார். அப்போ நம்மாழ்வார் என்ன, ராமானுசர் என்ன, தேசகன் என்ன, உபனிஷத் பாஷ்யக்காரர் என்ன, இப்படி பல ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இது போக ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய திருநாமத்திற்கு ஆறு விதமான அர்த்தங்கள் பெரியவா சொல்றா. ஸ்ரீ அப்படின்னா யாரு, ஜீவர்களாலே ஆசிரியக்கப்படுபவர். ஏதான ஒண்ணு ஓணும்னா யாருடைய காலை பிடிக்கிறோம், முதல்ல தாயார காலை பிடிச்சி தாயார் இடத்துலதான் சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறோம். அப்படி எல்லோராலும் ஆசிரியக்கப்படுபவள். இன்னொன்னு நமக்காக பெருமாளை ஆசிரியப்பவள். இந்த குழந்தை தப்பு பண்ணெடுத்து இதை மன்னிச்சுடுங்கன்னு கேட்கறதாட்டும், இதை ஏத்துண்டு மோட்சம் கொடுங்கன்னு சொல்றதாட்டும், இதுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த பலனெல்லாம் கொடுங்கோன்னு சொல்றதாட்டும், இப்படி நமக்காக பெருமாளிடத்திலே போய் ஆசிரியத்து அவள் பெருமாளை நாடுபவள். நாம அவளை நாடுறோம், அவ பெருமாளை நாடுறா. இது ரெண்டு. மூணாவது நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் செவியுற்று கேட்பவள். நாம என்ன தப்பு பண்ணினாலும் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி அம்மா இதெல்லாம் பண்ண மன்னிச்சுடுன்னா கூட பொறுமையா கேட்கிறா. சில பேர் தப்புன்னு சொல்ல ஆரம்பித்தாலே போறோம் அப்படின்னு முறைச்சுட்டு தலையை திருப்பிப்பா பேச மாட்டா. அந்த மாதிரி இல்லையோ, என்ன பண்ணாலும் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறா. அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன பண்றான்னா, அதெல்லாம் பெருமாள் இடத்துல எப்படி சொன்னா பெருமாள் கோச்சிக்க மாட்டாரோ, சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுவாரோ, அந்த மாதிரி மாத்தி சொல்றா. அப்படி சொல்றதோட நிக்கல, சொல்லியா எடுத்து பெருமாள் பாத்துக்கிறான், நமக்கும் இவாளுக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லைன்னு விட்டுடல. பெருமாளிடத்துல சொல்லி பெருமாள் கேட்கறான்னு பாக்குறா. அப்படி கேட்கலன்னா பெருமாளை தன்னுடைய அழகாலே மயக்கி அந்த காரியத்தை பண்ண வைக்கிறா. அப்படி பண்ணி பக்தர்களுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணுகிறாள். இவ்வளவும் பண்ணி என்ன பண்றான்னா, கடைசியா ஆறாவதான அர்த்தம், அவனுக்கு மோட்சம் வரைக்குமான எல்லா பலன்களையும் தருபவளாக இருக்கிறாள் அப்படின்னு ஆறு விதமான அர்த்தம் ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய பெயருக்கு. அப்படி உத்தமமான இந்த ஆறு குணங்களை உடைய ஸ்ரீயே வந்து மார்பிள உட்கார்ந்துட்டு இந்த இடத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு நித்திய சாநித்தியத்தோடு இருக்கிறதுனாலதான் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனாக எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறான். இவன் எப்போதும் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய செல்வத்துக்கு அதிபத்தினியான தெய்வத்தோட இருப்பது போல நம்மையும் கூட செல்வச் செழிப்போடே ஐஸ்வர்யத்தோடே வைத்துக் கொள்கிறான். இவன் எல்லா சம்பத்தோட இருக்கிறான். ஏன்னா சம்பத்துக்கெல்லாம் அதிபதியான பிராட்டி மார்பிள இருக்கா. இவனை போய் சேவிக்கிறவாளுக்கும் கஷ்டம் தீந்து எல்லாம் தரது. ரிக்வேதம் என்ன சொல்லித்து, யாருக்கான வறுமையா கஷ்டமா திருவேங்கடமலைக்கு போய் மலையை செய்வீங்கோ பெருமாளை செய்வீங்கோ. எப்படி செல்வத்தை வாரி வழங்குகிறான்னா, செல்வத்துக்கு அதிபதியான தாயார் இருக்கிறபடினாலே, அவள் வழங்குகிறபடினாலே அவளோட சேர்ந்து இவன் அனுகிரகம் பண்றான் எல்லோருக்கும். அதனாலதான் எந்த திவதேசத்திலும் எந்த கோவில்லையும் இல்லாதபடிக்கு ஒரு ஒரு நாளும் பெரிய உற்சவம் மாட்டோம். 80,000 லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து சேவிச்சுட்டு போறா பெருமாள. பலவிதமான மக்கள் வரா, வெறும் வைஷ்ணவா வெறும் சரணாகதா மட்டும் வரல, எல்லோரும் வரா. யார் வந்து என்ன வேண்டுன்றாலும் நடக்கிறது. அதெல்லாம் நடக்கிறதுனாலதான் திரும்பவும் திரும்பவும் வந்துட்டு இருக்கா. நேத்தோட இன்னைக்கு ஜாஸ்தி தானே தவிர கூட்டம் இன்னைக்கு குறையறது இல்ல. வந்து ரொம்ப நேரம் சேவிச்சு பெருமாள் சேவிக்க முடியாம ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கோன்னு புலம்புறாளே தவிர பெருமாள் சேவிக்க போறதில்லன்னு போறதில்ல யாரும். என்ன வேண்டின்னு நடந்தாலும் அது நடக்கிறது. நன்றி தெரிவிக்கிறா பெருமாளே, போன வருஷம் வந்த உன்னை பார்த்தேன், நன்னா வச்சுட்ட, இந்த வருஷம் நன்னா வச்சுக்கோன்னு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வரவாள்லாம் உண்டு. அப்படி எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து எல்லோரையும் நன்னா க்ஷேமமாவே வச்சுட்டு இருக்கான் சீனிவாசன். காரணம் பிராட்டி உடையதுனாலே. அதனாலே சீனிவாசன் என்பது முக்கியம். இந்த 108 நாமாவளியிலே முதல் நாமம் வெங்கடேசகா என்பது, கடைசி நாமம் சீனிவாசகா என்பது. முதல் நாமாவினாலே என்ன சொன்னார், வேம் கட்டயத்தி இதி வெங்கடகான்னு திருவேங்கட மலைக்கு விளக்கம். எல்லாருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய மலை. அந்த மலைக்கு ஈசனாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் எல்லோருடைய பாவங்களையும் போக்குகிறான் அப்படின்னு முதல் நாமாவிலே சொன்னார். சரி சுவாமி, எல்லாருடைய பாவங்களையும் போக்கியா எடுத்து அவளுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கழிச்சா எடுத்து அதோட நிறுத்திண்டா போறோமா? அவளுக்கு எது தேவையோ அதை தரணுமோ இல்லையோ? அவளுக்கு என்ன தேவை? எல்லாம் தேவை. சர்வ பலன்களையும் கொடுக்கணும். வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையானதும் கொடுக்கணும், மோட்சமும் கொடுக்கணும். அதெல்லாம் யாரோட சேர்ந்து கொடுக்கறான் அப்படின்னா, சீனிவாசனா இருக்கிறபடினால பிராட்டியோட சேர்ந்து எல்லோருக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கிறான். முதல் நாமாவால வெங்கடேசன்ற சப்தத்தினாலே பாவங்களை போக்கடித்து, கடைசி நாமாவான ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரினாலே எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தந்து மோட்சமும் தருபவனாக இருக்கிறான். இதனால இந்த வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய ரெண்டு பெயர்கள் தான் திருவேங்கடமுடையானுக்கு முக்கியமான திருநாமம். அந்த பெயர்களை விளக்க வந்த விளக்கங்கள் தான் நடுவில் இருக்கக்கூடிய 106 நாமாக்களும். 106 நாமாவா என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, வெங்கடேசன்னா யாரு, சீனிவாசன்னா யாருன்னு விளக்கமா தெரிஞ்சுட்டோம். இப்படி பல வேதங்களினாலே, வேதாந்த நூல்களினாலே, கிரந்தங்களினாலே, ஆழ்வார் பாசுரங்களாலே, ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களினாலே புகழப்படுபவனாக நின் அருளெனும் சீரோர் அறிவையானதென அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னது போல, பெருமாளுடைய தயைன்னு சொல்லக்கூடிய கருணையே ஒரு பெண்ணாக மாறி வந்தா அதுதான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி ஆகிற அலர்மேல் மங்கை அவளாலே அலங்கரிக்கப்பட்ட திருமார்பை உடையவனான ஸ்ரீனிவாசனை சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த நாமாவினுடைய அர்த்தம். ஸ்ரீனிவாசாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த 108 நாமாவில ஒரு 31 திருநாமங்கள் பொதுவா பெருமாளுடைய பெயர்கள். அது தவிர மற்ற எல்லா பெயர்களும் திருவேங்கடமுடையானுடைய தனிப்பெயர்கள், பிரத்யேகமா அவனுக்கு மட்டுமே ஏற்பட்ட பெயர்கள். விஷ்ணு, ராம, பத்மநாப, கிருஷ்ண, அப்திகன்யா, பரிஸ்வத்த வக்ஷா, அனந்த சிரஹா, அனந்தாட்சா, அனந்த சரணஹா, தாமோதரஹா, நீலமேக நிபகா, வாசுதேவஹா, ஹரிஹி, சங்கசக்கர வராணம்ல சத்கரதலஹா, நித்திய யௌவனமூர்த்திஹி, கூர்மமூர்த்திஹி, விபுஹு, ஸ்ரீமன்நாராயணஹா, மத்ஸ்யரூபஹா, பாண்டவாரி பிரகர்த்தா, ஸ்ரீகரஹா, சாலக்ராமனிவாசஹா, மதுகாதி, பலபத்ரஹா, த்ரிவிக்ரமஹா, மகத், ருஷிகேசஹா, அச்சுதஹா, ஷீராப்திநாதா, முகுந்தா, அனந்தா, கோவிந்தான்னு சொல்லக்கூடிய 31 திருநாமங்கள் பொதுவா பெருமாளுடைய திருநாமங்கள். திருவேங்கடமுடையானுக்கும் சொல்லலாம், இன்னொரு பெருமாளுக்கும் சொல்லலாம். அதை தவிர மீதி எல்லா திருநாமங்களுமே இந்த திருவேங்கடமுடையானுக்குன்னே ஏற்பட்ட பிரத்யேகமான திருநாமங்கள். அதையெல்லாம் இந்த வெங்கடாசல மகாத்மியத்திலே புராணத்திலே சொல்லப்பட்ட ஸ்தல புராண ஸ்லோகங்களை கொண்டு விசதமாக அனுபவித்தோம். இப்படி இந்த எம்பெருமானுடைய பெருமையை நாம் இத்தனை நாள் கேட்டோமே, இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய பெருமையை கேட்பது சொல்றதுன்றதே ஒரு பலன் தான். கேட்கற போதே பாவம் கலைந்து நமக்கு நல்ல புத்தி ஏற்படுறது, நம்முடைய வாழ்க்கை நன்னாருது, நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் நடக்கிறது. சரணாகதி பண்ணியிருந்தாலும் கூட, சரணாகதி பண்ண காலத்துக்கு பிறகு எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பண்ணணும்னு சொல்றாரோ இல்லையோ, பெருமாளை பத்தி சொல்றதும் கைங்கரியம் தான், பெருமாளை பத்தி கேட்கறதும் கைங்கரியம் தான். கற்றலினும் கேற்றல் நன்றுன்னு சொல்றதை விட கேட்கறது இன்னும் புண்ணியம். ஒரு யாகத்தை பண்ணுகிறார்கள் அப்படின்னா, அந்த யாகத்திலே அன்வைத்து அந்த பலனை பெறுவது எப்படியோ அப்படிதான் எம்பெருமானை பத்தி சொல்லக்கூடிய பிரவச்சனங்களை எல்லாம் தொடர்ந்து கேட்டு வருது. இது திருவனந்தாழ்வானாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. புறா சேஷேன கதித்தம் கபிலாய மகாத்மனே. இதுல ஒரு அனுபவம். திருவேங்கடமலை எப்படி இருக்கு, திருவனந்தாழ்வான் படுத்துட்டு இருக்கிறாப்புல இருக்கு, திருமலை தலை, அகோபிலம் வயறு, ஸ்ரீசைலம் வால்னு பார்த்தோம். ஒரு பாம்பு அப்படியே பெருசா படம் எடுத்து படுத்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும். திருமலை ஏறுறோம் பாத்தீங்களா, மலை அடிவாரத்துல பெருமாளுடைய திருவடி இருக்கு, சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு நம்ம டோல்கேட்ல கார்லயோ பஸ்லயோ போறோம். போற இடத்துல நம்ம வாகனத்துல பஸ்லயோ கார்லயோ வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்களான்னா, ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அங்கங்க ஒரு போர்டு இருக்கும், கபிலவனம், துர்வாசவனம், அந்த மாதிரி வனத்தினுடைய பெயர் எல்லாம் போட்டிருக்கும். அதுல முதல்ல வரக்கூடியது கபிலவனம். அடியேன் அதை எப்படி அனுபவிக்கிறேன்னா, ஒரு ஆச்சாரியர், வயசான பெரியவர், அவரால் உட்கார முடியல, படுத்துருக்கார். இருந்தாலும் உடம்புல உயிருன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் சிஷ்யாளுக்கு காலக்ஷேபம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காரு மனசுல. சிஷ்யன் அவரிடத்துல பாடம் கேட்கணும்னு வரான், அவரால் உட்கார்ந்து சொல்ல முடியல, சுவாமி படுத்துட்டு இருக்கார். அப்போ அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து சிஷ்யன் கேட்கிறான். அப்ப சுவாமி சொல்றார், அந்த காட்சி அது, திருவனந்தாழ்வான் படுத்துக் கொண்டிருக்கிறார், தலைதான் திருமலைன்னு சொல்லக்கூடிய மலை, அந்த மலைக்கு அடுத்தது முதல்ல வரக்கூடிய வனம் எதுன்னா கபிலவனம். கபில மகர்ஷி வனமா மாறி பெருமாளுடைய திருவடிகளை தன் மேல தாங்கிட்டு இருக்கார். திருவனந்தாழ்வானுடைய தலைபாகத்து மேல பெருமாள் நின்றுட்டு இருக்கான். அடுத்தது வரக்கூடிய வனம் கபிலவனம். அப்படின்னா அந்த படுத்துட்டு இருக்கிற திருவனந்தாழ்வான் மலையா படுத்துட்டு இருக்காரு, என்ன காரியம், எதுக்கு படுத்துட்டு இருக்காரு, எழுந்து உட்கார்ந்து காலக்ஷேபம் சொல்லலாமே அப்படின்னா, இவர் படுத்துன்றதா அது மலை, படுத்துண்டு மலையா பெருமாளை தாங்கணும், அதனால வேற ஒரு கைங்கரியத்துல இருக்கார். அத பண்ணிண்டே பாடமும் சொல்றார். அத கபில மகர்ஷின்னு சொல்லக்கூடிய சிஷ்யர் கேட்கிறார், அதுதான் கபிலவனம் அப்படின்னு ஒரு அனுபவம் ஏற்படும். பிரம்மா து பூர்வம் அபியர்ச்ச ஸ்ரீமத் வெங்கடநாயகம் அஷ்டோத்தர சதைர் திவ்யைர் நாமபிர் முனி பூஜிதைஹி ஸ்வாபீஷ்டம் லப்தவான் பிரம்மா சர்வலோக பிதாமகா. ஒரு காலத்திலே பிரம்மா இந்த திருவேங்கடமுடையானை இந்த அஷ்டோத்தரத்தை சொல்லி அர்ச்சித்துதான் தனக்கு எல்லா பலன்களையும், என்னென்ன வேணும்னு நினைச்சானோ அந்த வரங்களையெல்லாம் பெற்றான். அதெல்லாம் பெற்றுதான் எல்லா உலகங்களுக்கும் பிதாமகனாக ஆனான் அப்படின்னுட்டு இப்ப இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணினவன் திருவேங்கடபுடையான்னு தெரிவிக்கிற. தேஷாம் சேஷனகாதீச மானசோல்லாச காரினாம் நாம்நாம் அஷ்டசதம் பக்ஷியே வெங்கடாத்ரி நிவாசினா. இந்த அஷ்டோத்தரத்தை சொன்னா திருவேங்கடமுடையானுடைய மனசிலே ஒரு உல்லாசம் ஏற்படுறது. இத சொல்ல சொல்ல பெருமாளுக்கு அந்த சரித்திரங்கள் அந்த வரலாறு எல்லாம் ஞாபகம் வந்து நமக்கும் நம் பக்தர்களுக்கும் இடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த குழந்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறது, பட்டு பட்டு அப்படி புரிஞ்சு தள்ளுறது பேர் சொல்லிண்டே வருது பேர் அப்படின்னு கேட்டு கேட்டு ஆனந்தப்படுறான் பெருமாள். எம்பெருமானுடைய மனசிலே ஒரு உல்லாசம் பிறக்கிறது. யார் இந்த அஷ்டோத்திரத்தை கொண்டு எம்பெருமான அர்ச்சனை பண்றாலோ, இல்ல யார் இந்த அஷ்டோத்திரத்துக்கு அர்த்தத்தை படிக்கிறாளோ இல்ல கேட்கிறாளோ இல்ல சொல்றாளோ, அவளால பெருமாளுடைய மனசிலே ஒரு பூரிப்பு ஒரு உல்லாசம் ஏற்படும். அப்படி பெருமாளுடைய மனசுக்கே ஒரு உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு காரியம் நம்மால பண்ண முடியும்னா ஒரு 15 நிமிஷம் எடுத்துட்டு இந்த அஷ்டோத்திரத்தை சேவிக்கிறது என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும். சரி சுவாமி, எல்லாருடைய மனசிலும் உல்லாசத்தை தரக்கூடிய பெருமாள் மனசிலேயே உல்லாசம் ஏற்படுத்துறதுன்ற ஒரு பெரிய கைங்கரியம். அதனால இந்த அஷ்டோத்திரத்தை சொல்றோம் இல்ல காதால கேட்கறோம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் உபன்யாசம் கேட்கறோம். சரி, வேற என்ன பலன் இருக்கு அப்படின்னா, ஆயுராரோக்கியதம் பும்சாம் தனதான்ய சுகப்பிரதம் ஞானப்பிரதம் விசேஷேன மகதைஸ்வரிய காரகம் அர்ச்சையேன்னாமபீர் திவ்யர் வெங்கடேஷ பதாங்கிதைஹி. பூரணமான ஆயுள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், தன சமிருத்தி நிறைய பணம் கிடைக்கும், தானிய சமிருத்தி ஆகாரத்துக்கு ஒரு குறவும் இருக்காது, சுகப்பிரதம் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பான், ஞானப்பிரதம் முதல்ல சொன்னதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது, ஆயுளோ ஆரோக்கியமோ தனமோ தானியமோ சுகமோ இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது, அதெல்லாம் கிடைக்கும். ஞானப்பிரதம் இந்த உடலுக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு நமக்கு புரியணும்னா ஞானம் தேவை, அந்த ஞானத்தையும் கொடுக்கும். விசேஷேன மகதைஸ்வர்ய காரகம் பெரிய ஐஸ்வர்யமான கைங்கரியத்தையும் கொடுக்கும். அர்ச்சையே நாமபிகி திவ்யைகி வெங்கடேஷ பதாங்கிதைகி. தினம் இந்த அர்ச்சனை நாமாவளியை கொண்டு எவன் திருவேங்கடமுடியான அர்ச்சனை பண்ணிட்டு வரானோ அவனுக்கு இந்த ஆயுள் ஆரோக்கியம் தனம் தாண்டியம் சுகம் ஞானம் கைங்கரியம் இதெல்லாம் மட்டும் இல்ல, வெங்கடேஷ பதாங்கிதைகி அந்த திருவேங்கடமுடையானுடைய பதமே கிடைக்கும். நம்மாழ்வாருக்கு கிடைத்த அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளே இவனுக்கு பலனாக கிடைக்கும், அப்படின்னா மோட்சம் கிடைக்கும்னு சொல்றார். ஆகையினாலே இந்த எம்பெருமானுக்கு இந்த அஷ்டோத்திரத்தை சொல்வது இதை கொண்டு அர்ச்சனை பண்ணுவது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணணும்னா, யஹ படே ஸ்ருணுயான் நித்யம் ஸ்ரத்தா பக்தி சமன்விதா. தினம் இந்த அஷ்டோத்திரத்தை நல்ல பக்தியோட ஸ்ரத்தையோட பண்ணணும். இதெல்லாம் பெருமாள் கொடுப்பான்ற நம்பிக்கையோட பெருமாளிடத்திலே விசுவாசத்தோட பண்ணணும். அப்படி ஆச்சரியமான ஒரு பலனை தரக்கூடியதான உத்தமமான அஷ்டோத்திரம் இது. இதை ஒரு பெரிய யாகம் போல நாம் கிட்டத்தட்ட 30 வாரங்களுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள முடிச்சுடணும் அப்படின்னு அறக்க பறக்க ஓடாம அந்த பெருமாளுடைய திருவடி பலத்தினாலே நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய யாகமா இதை நடத்திட்டு வந்தோம். நம்ம எல்லாம் கருவியா கொண்டு பெருமாள் நடத்தின்றான். திருவேங்கடமுடையான் வசிக்கக்கூடிய மலையினுடைய பெயரை சொல்றதுக்கே ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், திருமலைன்னு சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், திருமலையை கண்ணால பாக்குறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், திருமலைக்கு போறதுக்கு ஒரு தவம் பண்ணிருக்கணும், திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும், அவனுடைய அனுகிரகம் ஏற்படுவதற்கு பல ஜென்மங்களிலே பண்ண புண்ணியம் காரணமாக இருக்க வேண்டும். அவனை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரங்களா நாம அனுபவிச்சுட்டு வரோம், அவனையே நினைச்சுட்டு இருந்தோம்னா இது எத்தனை ஜென்மங்கள்ல நாம பண்ண பாக்கியம் அப்படின்னு அந்த எம்பெருமான் தான் நமக்கு சொல்லணும். ஆகையினாலே இத்தனை உபன்யாசங்களா தொடர்ந்து வந்து இதை பொறுமையாக காதாலே கேட்டு அனுபவித்த அந்த திருவேங்கடமுடையானுடைய பக்தர்களான பாகவதோத்தமர்களான உங்களுக்கும் கூட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் உள்பட அந்த எம்பெருமானை நம்பி இருக்கக்கூடிய அவனுடைய குழந்தைகளான நமக்கெல்லாம் இந்த அஷ்டோத்திரத்திலே சொல்லப்பட்டது போல இந்த உலகுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பலன்களும் கிடைக்க வேணும், நல்ல ஞானமும் விசேஷமான கைங்கரியமும் ஏற்பட வேணும், எல்லோருக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் பிராப்தமாக வேணும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த அலர்மேல் மங்கை தாயாரையும் திருவேங்கடமுடையானையும் திருவடி தொழுது இந்த உபன்யாசத்தை இதோடு நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த உபன்யாசத்தினுடைய கடைசி உபன்யாசம் இது. ஸ்ரீவேங்கடாச்சலாதீசம் ஸ்ரீயாத்யாசித வக்ஷசம் ஸ்ரீதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசமஹம் பஜே ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அக்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணினென்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உண்ண என்றும் விடேனே வேங்கடத்துறைவார்க்கு நமஹா ஆழ்வாரம்பெருமானார் சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.